ஒரு 1 hour ஆனால் அவர் சிக்னல் பண்ணுவார், அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்கார், சேஞ்ச் ஓவர் டைம் அவர் நீங்கள் வந்து 3 minutes அதை விட்டுட்டு நீங்கள் சொல்லிவிடும். எப்போ அவர் சொல்லுவார ஆச்சாரிய மண்டல மிஸ்ர விரசிதாயாக பிரம்மபிஷேகே விஷயே கிஞ்சித் பிரஸ்தூயதே. அத்வைதசித்திகாரைஹ ஸ்வகீயா அத்வைதசித்திஹ சித்திக்ரந்த பரம்பராயாம் சதுர்த்தீ சமஜாயத இதி நிர்திஷ்டம் வர்த்தது. ததப்ராக் இஷ்டசித்திஹ நைஷ்கர்மியசித்திஹ பிரம்மசித்திஹ இதி த்ரயஹ சித்திக்ரந்தாஹ ஆஹம். அத்வைதசித்திக்ரந்தஹ சதுர்த்தஹ தஸ்மின் க்ரமே சமபூர்த்தி இது மத்யோதன சரஸ்வதி சுவாமி பாதாக நிரூபயந்தி. தற்ற காலக்கிரமானுசாரேண தூ பிரம்மசித்தி பிரதமம் ஜாதா இது வர்த்தது. அஹம் திராவிட பாஷையா இதப்புறம் யசாமதி பிரம்மசித்தேர் விஷயம் உபஸ்தாபயாமி. அத்வைதசித்தியில மத்யோதன சரஸ்வதி தன்னுடைய கிரந்தம் முடிகிற சமயத்துல அத்வைத சித்தியானது நாலாவது சித்தி கிரந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சித்தீனாம் இஷ்ட நைஷ்கர்மிய பிரம்மகானாம் இயம் சிரா அத்வைத சித்தி ரசுனா சதுர்த்தீ சமஜாயத. இதுக்கு முன்னாடி மூணு சித்தி கிரந்தங்கள் இருந்திருக்கு. ரொம்ப பழைய ஏற்பட்ட கிரந்தங்கள். நடுப்புற ஒரு சித்தி கிரந்தம் வரல. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு அத்வைத சித்தின்னு ஒரு சித்தி கிரந்தம் வருது நாலாவதாக அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன கிரந்தம் வருது? முதல்ல இஷ்ட நைஷ்கர்ம பிரம்மகானாம் சித்தினாம். இந்த சித்தி பதத்தை ஒவ்வொன்றையும் கேட்டுக்க வேண்டியது. இஷ்ட சித்தி நைஷ்கர்ம சித்தி பிரம்ம சித்தி. இந்த தலைக்கு கிரமத்துல வச்சுக்கணும். முதல்ல பிரம்ம சித்தி மண்டன மிஸ்ரர், அதுக்கப்புறம் நைஷ்கர்ம சித்தி புரேஸ்வராச்சாரியர் அவர் பண்ணினது, இஷ்ட சித்தி விமுக்தாத்மா பண்ணினது. நேற்றுக்கு நம்ம இஷ்ட சித்தியை பற்றி நிறைய கேட்டோம். இந்த கிரமத்தில் வந்திருக்கு. அதுல பிரம்ம சித்தி இது யார் பண்ணியிருக்காருன்னா மண்டல மிஸ்ரர். மண்டல மிஸ்ரர் எப்படின்னா இவர் வந்து மீமாம்சா சாஸ்திரத்திலையும் வேதாந்த சாஸ்திரத்திலையும் வியாக்கரண சாஸ்திரத்திலையும் கிரந்தங்களை பண்ணினவர். இவர் வியாக்கரண சாஸ்திரத்துக்கு கோடசித்தியிலும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுக்கு வியாக்கியானங்களோட வந்திருக்கு. ரொம்ப நல்ல புத்தகமா இருக்கு கோடசித்திங்கிறது. மீமாம்சா சாஸ்திரத்துல விதி விவேகம்னு ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்கார். விதி விவேகத்துக்கு வாசஸ்பதி மிஸ்ரரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு நியாய கணிகா அப்படின்னு பேரு. மீமாம்சா சாஸ்திரத்துக்கு மீமாம்சா அனுக்கிரமணிக்கான ஸ்லோக ரூபமாக ஒரு கிரந்தம் மண்டன மிஸ்ரர் பண்ணினது உண்டு. அதுல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு அதிகரணத்திலையும் வர சித்தாந்தம் அதை வந்து சங்கிரகிச்சிருக்கார். ஒரு 250 ஸ்லோகம் தான் இருக்கு. 250 ஸ்லோகத்துக்குள்ள அதனாலதே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம். அத்தனை ஸ்லோகத்துக்குள்ள பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல வந்த அத்தனை அதிகரண சித்தாந்தங்களையும் சங்கிரகிச்சிருக்கார் மீமாம்சா அனுக்கிரமணிக்காங்கிற கிரந்தத்துல. அப்புறம் மீமாம்சையில பாவனா விவேகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் பண்ணின விவேகம்னு பேர் உள்ள புத்தகங்கள் மூணு. விதி விவேகம், பாவனா விவேகம், விப்ரம விவேகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த விப்ரம விவேகத்துல அவர் சாதிவாதங்கள் எல்லாம் நிறைய விசாரிச்சு கடைசியில அனிரோஜனிய சாதியை கொண்டு விட்டு விடுறாரு. அதனால அது வேதாந்த கிரந்தத்துல சேர்த்துக்கலாம் விப்ரம விவேகம்ங்கிறது. மத்த எல்லா சாதியும் வந்து எப்படி இருக்குங்கிறத அந்த பிரமஸ்தலத்துல வரக்கூடிய சமையை எப்படி நிரூபணம் பண்றாரோ அதை தான் சாதிவாதம்னு சொல்றது. எல்லா சாதிவாதத்தையும் சொல்லிட்டு அனிரோஜனிய சாதியில வந்து முடிக்கிறார். இப்படி ஒரு புத்தகம் இருக்கு. இப்போ வேதாந்தத்துல ரொம்ப பிரதானமா அவர் பண்ணின கிரந்தம் வந்து பிரம்மசித்தி. இந்த பிரம்மசித்திக்கும் வாசஸ்பதி மிஸ்ரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுக்கு பல பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. முதல் வியாக்கியானம் வாசஸ்பதி மிஸ்ரர் தான். அதுக்கு பிரம்ம தத்துவ சமீட்சான்னு பேரு. வாசஸ்பதி மிஸ்ரரே பாமதியுள் முடிகிற சமயத்துல நான் இந்த மாதிரி இத்தனை கிரந்தங்கள் பண்ணினேன், இந்த கிரந்தங்கள் எல்லாம் பண்ணினத்தினால எனக்கு என்ன ஒரு புண்ணியம் கிடைச்சதோ அந்த புண்ணியத்தை பகவத் பாதாரவிந்தத்துல சமர்ப்பணம் பண்றேன்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்க. அதுல தத்துவ சமீட்சா என் நியாய கணிக்கா தத்துவ சமீட்சா தத்துவ விந்துகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். தத்துவ சமீட்சாங்கிறது பிரம்மசித்திக்கு அவர் பண்ணின வியாக்கியானம் அப்படின்னு கல்பத்திருக்காரர் எழுதினார். அந்த காலத்துல அந்த புத்தகம் வந்து பிரசித்தமா இருந்தது. பல இடத்துல கல்பத்திருக்காரர் தத்துவ சமீட்சையில அவர் சொல்லியிருக்கார். பாமதிக்காரே சொல்லுவார், இதுக்கு மேல பாத்துக்கணும்னா தத்துவ சமீட்சையில எழுதியிருக்கேன் பாத்துக்கோ அப்படின்னு அப்பப்போ எழுதுவார். ஆனா ரொம்ப நாளா அந்த புத்தகம் கிடைக்காம இருந்தது. இப்போ கொஞ்சம் கிடைச்சிருக்கு, அதனுடைய ஒரு பாகம் கிடைச்சி அது பிரிண்ட் ஆகியிருக்கு. சித்துகாச்சாரியரும் இந்த பிரம்மசித்தி கிரந்தத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அதுவும் அச்சாயிருக்கு. ஆனந்த பூர்ண வித்யாசாகரர்னு ஒருத்தர் அவரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அதுவும் அச்சாயிருக்கு. வேற ஒரு பிராச்சீனமான வியாக்கியானம் சங்கபாணின்னு அவர் பண்ணியிருக்கார். அந்த புத்தகத்தோ அந்த வியாக்கியானத்தோடு சேர்த்து பிரம்மசித்தி கிரந்தத்தை மகாமகோபாத்தியாயர் குப்புஸ்வாமி சாஸ்திரிகள் மறுமுறையில் எடிட் பண்ணி அச்சிட்டார். நாம் அநேகமாக அந்த பாகம் ரொம்ப நல்லா இருக்கு, அதில் தான் மூலக்கிரந்த பாகம் இருக்கிறதுனால அதை தான் வச்சுட்டு மேலே போகிறோம். இப்படியாக அந்த சித்தி கிரந்தம் கிரந்தம் அதோடைய வியாக்கியானம் வந்த விதம். இப்போ பிரம்மசித்தியில் இதை ஒரு பிரகரண கிரந்தமாக எடுத்துக்கணும்னு அவரே எழுதிட்டார் பிரம்மசித்திக்காரர். பிரகரண கிரந்தம்னா அவருக்கே ஒரு சந்தேகம் வந்தது, இந்த மாதிரி பிரகரண கிரந்தம்னா ஒரு சாஸ்திரத்தோடு சம்பந்தப்பட்ட பிரகரண கிரந்தமாக இருக்கும், இது எந்த சாஸ்திரத்தினுடைய பிரகரண கிரந்தம்னு சொன்னால் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பிரகரண கிரந்தம்னு சொல்லணும். அப்போ இதை போய் படிப்பானே, இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை நாம் வேதாந்த சாஸ்திரம் படித்து நேரடியாகவே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா, அப்படி இருக்கும்போது இந்த பிரகரண கிரந்தம்னு ஒன்று தேவையான்னு கேட்டுட்டார். கேட்டுட்டு பதில் சொல்கிறார், வாஸ்தவம் ஆனால் பல விஷயங்கள் சாஸ்திரத்தில் சுருக்கமாக சூச்சகமாக சொல்லப்பட்டிருக்கும், அதை விஸ்தாரமாக விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரகரணங்கள் தேவைப்படும். ஏன்னா சாஸ்திரத்துக்கு பிரதான விஷயங்கள் நிறைய இருக்கும், அவாந்தர விஷயத்துலன்னா அது வந்து சுருங்கி சுருக்கமாக சொல்லிட்டு போயிடும், அதில் அந்த விஷயம் புரியாததுனால சாஸ்திரத்தினுடைய பிரதான விஷயமே புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால சில அம்சங்களை எடுத்து நான் இந்த புத்தகத்தில் விவரிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். அந்த காலத்தில் புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு செயலி இருந்திருக்கு, அதாவது அவ ஒரு ஸ்லோகம் எழுதி காரிக்கையா எழுதி தானே அதில் வியாக்கியானமும் பண்ணிடுவான். பிரம்மசித்திக்காரனும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான், காரிகா ரூபமாக பிரம்மசித்தியை எழுதினார், அப்புறம் அந்த காரிக்கைக்கு தானே வியாக்கியானம் பண்ணினார், ரெண்டும் சேர்ந்து தான் பிரம்மசித்தி. இப்போ பிரம்மசித்தி காரிக்கா பிரம்மசித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதுலேயும் என்ன பண்ணினார்னா இந்த புத்தகத்துல நாலு காண்டமாக பிரிச்சிருக்கார். பிரம்ம காண்டம்னு முதல் காண்டம், அதுல மூணையும் மூணு ஸ்லோகம் தான், மூணு ஸ்லோகத்துக்குள்ள அத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்கார், வியாக்கியானம் கிடைச்சாரு, அவரே பண்ணின வியாக்கியானம். இதெடுத்த அடுத்தது தர்க்க காண்டா, தர்க்க காண்டம் வந்து கொஞ்சம் பெருசு, அதுல ஒரு 33 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 33 ஸ்லோகத்துல அவர் என்ன பண்ணியிருக்காருங்க விசேஷம் அப்படின்னு கேட்டால், பிரம்ம காண்டத்துல வேதாந்தம் அத்வைத பிரம்மத்தை தான் சொல்ல வருது அப்படின்னு தீர்மானம் பண்ணினாரு, அந்த அத்வைதம் சொன்னால் அதுக்கு எத்தனை விரோதம் வரும், எத்தனை பிரமாணங்களோடு விரோதம் ஏற்படுறது அப்படின்னு விசாரித்து, அந்த விரோதியாக வந்த பிரமாணங்களுக்கும் ஸ்ருதிக்கும் பிராபல்ய தௌர்பல்யத்தெல்லாம் விசாரம் பண்ணி பார்த்து, தர்க்கம் மூலமாக விரோதியாக ஒரு பிரமாணமும் சரிபட்டு வராது, இந்த அத்வைத ஸ்ருதியை பாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணமும் கிடையாதுன்னு தீர்மானம் பண்ணார். அதுலேயும் அவர் வந்து அத்வைதத்துக்கு நேரடியாக விரோதமாக இருக்கணும்னு சொன்னால் துவைத்தம் தானே, துவைத்தத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாணமாக இருக்கணும். துவைத்தம் அப்படின்னு சொன்னால் பேதம்னு சொல்றது, பேதம் அபேதம், இது வேறு அது வேறு அப்படின்னு சொன்னால் அது அத்வைதத்துக்கு விரோதம். இந்த வேறுங்கிறது எப்படி தெரிகிறது, இது எந்த பிரமாணத்துக்கும் விஷயமாக முடியாதுன்னு ஒரு யுக்தி சொல்கிறேன். பேதத்தை கிரகிச்சுக்கிறதுக்கு உங்கள் எந்த பிரமாணமும் சமர்த்தமாக இல்லை, அப்படி இருக்கும்போது எந்த பிரமாணத்தை வச்சு அத்வைதத்துக்கு நீ வந்து விரோதம் சொல்ற அப்படின்னு கேட்டிருக்கார். ஆக இது கொஞ்சம் நீட்டமா போயிருக்கு. தர்க்க காண்டம்ங்கிறது 33 ஸ்லோகத்துல விசாரமா நிரூபணம் பண்ணியிருக்கார். பாமதி இந்த புத்தகத்தை பார்த்தோம்னா பாமதியில சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 20-25 விஷயம் மண்டன மிஷரில் சொன்ன இந்த கிரந்தத்திலேருந்து எடுத்தது அப்படிங்கிறது நன்னா புரியும். பிரகடார்த்தக்காரர் நான் அப்புறம் சில வாக்கியங்கள்லாம் நான் எடுத்து காமிப்பேன். வாசஸ்பதிய ஒரு நிந்தையாக கொஞ்சம் பேசும்போது வாசஸ்பதிக்கு மண்டன பிரஷ்டதேவின்னு நிந்தையா பேசுவார். அது வந்து நமக்கு ஒரு தினசா தோணும். ஆனா இந்த ரெண்டு புத்தகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அவர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி தெரியும். மேற்கொண்டு நான் ஒரு 7-8 இடம் காண்பிக்க போறேன். அந்த பிரம்மசித்தியுடைய வாக்கியங்களை படித்தேன்னா இப்ப பாமதியில உள்ள விஷயம் அப்படியே ஞாபகத்துக்கு வரும். எங்கேருந்து இது பாமதிக்கு வந்திருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு இடத்துல மாத்திரம் பாமதிக்காரர் மண்டன மிஸ்ரரை ஏத்துக்கல, நேரவே கண்டிச்சு விட்டார். இதை ஒத்துக்க முடியாது, மண்டன மிஸ்ரர் சொன்னது தப்பு அப்படி. அது என்னதுன்னா ஜீவன் முக்தி விஷயத்துல பகவத்கீதையில சிதப்பிரச்சனை லக்ஷணம் சொல்லியிருக்கு. அந்த விஷயத்துல பாமதிக்காரர் அவர் ஏத்துக்கல, மண்டன மிஸ்ரர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன், நேரடியாக சொல்லியிருக்கேன். அதுன்னு சொல்லுவேன். இது சுருக்கமாக இந்த தர்க்க காண்டத்தினுடைய விஷயம். இதுக்கு மேல நியோக காண்டம். இந்த நியோக காண்டம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சமன்வயாதிகரணம் வரதோலியோ சமன்வயாதிகரணத்துல ரெண்டு வர்ணகம் இருக்கு. அந்த ரெண்டு வர்ணகத்துல முதல் வர்ணகம் ஒரு தினசா போறது. அதாவது இந்த வேதாந்தம் வெறும் பிரம்மத்தை சொல்லி கொடுத்தா ஒன்றும் பிரயோஜனப்படாது. வேதம்னு சொன்னாக்க அது ஏதாவது விதியும் பிரதிஷேதமாகவும் இருந்தாகணும் அப்படின்னா இல்லை, பிரயோஜனம் இல்லாத வஸ்துவை அப்படியே சொல்லி கொடுத்தா ஒன்றும் உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. அந்த பூர்வபக்ஷத்துக்கு கண்டனம், சமாதானம் பண்றது சமன்வயாச்சரணத்துல முதல் வர்ணகம். ரெண்டாவது வர்ணகத்துல என்ன பண்றதுன்னு கேட்டா, வேதாந்தத்துல பிரம்மத்தை எதுக்காக சொல்லி கொடுத்துருக்குன்னு சொன்னா உபாசனை பண்றதுக்காக சொல்லி கொடுத்துருக்கு. உபாசனைக்காக சொன்னால் கூட அந்த பிரம்மம் சித்திக்கும். மோட்சம் வரத்துக்கு சாதனம் உபாசனைத்தான் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷத்தை பிரதிபத்தி விதி விஷயத்தையா சாஸ்திரியிட பிரம்ம சமர்ப்பியதே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பூர்வபக்ஷம் பண்ணி அதை கண்டிச்சிருக்கான். இந்த நியோக காண்டம் இருக்கே இது அந்த விஷயம்தான். பிரம்ம ஞானத்துல விதி வருமா வராதா அப்படின்னு விசாரித்து பார்த்து விதி வந்ததுன்னா அதனால எந்த மாதிரியான பிரம்மம் சித்திக்கும், அந்த மதத்தை அப்படியே அலசி பார்த்து ரொம்ப நீட்டமா பண்ணியிருக்கேன். இந்த பிராபாகர மதம் பூரா இந்த நியோக காண்டத்துக்குள்ள வருது. பிராபாகர மதத்தை அனுசரித்து பிரம்ம சித்தி எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறத இங்க விசாரிச்சு பார்த்து ஒன்றும் சரிபட்டு வராதுன்னு சொல்லி கண்டிக்கிறது தான் நியோக காண்டம் அப்படிங்கிறது. 4வது காண்டம் சித்தி காண்டம். நியோக காண்டம் ரொம்ப பிரிச்சு ஒரு 183 காரிகைகள் இதுல இருக்கு. ரொம்ப அதிதீர்க்கமா பண்ணியிருக்கேன். 4வது காண்டம்ங்கிறது 12 ஸ்லோகம். அது ஒரு உபசம்ஹாரம் மாதிரி. அதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா, சித்தமான அந்த ஸ்வரூபத்துல வேதாந்தத்துக்கு பிராமாண்யம் உண்டு. அதாவது தத்துவ சமன்வய அதிகரணத்தினுடைய முதல் வர்ணக விஷயம் அது. அங்க ஒரு பெரிய ஆட்சேபம் வந்தது. வாக்கியார்த்தம் பதார்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாக்கியம்ங்கிறது பல பதங்கள் சேர்ந்தது. ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியாக அர்த்தம் இருக்கணும். இந்த அர்த்தம் தான் வாக்கியா சேர்ந்து வாக்கியார்த்தமாக ஆக போறது. பதத்துக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் பல இன்னொரு பதார்த்தத்தோட சேர்ந்து மொத்தமா பார்த்தோம்னா அது ஒரு வாக்கியார்த்தமா வரப்போறது. பதார்த்தமே ஆகாத ஒண்ணு வாக்கியார்த்தமாக ஆகவே முடியாது. அப்படி இருக்கும்போது பிரம்மம் எந்த பதத்துக்கும் அர்த்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மம் எப்படி வாக்கியார்த்தமாக சொல்ல முடியும்னு ஒரு பெரிய ஆட்சேபம். இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்லி சதுர்த்த காண்டங்கிறது முடியது. ஆக இந்த புத்தகம் மொத்தமாக நம்ம பார்த்தோம்னா வேதாந்தத்துக்கு தத்துவ சமன்வயம் தான், சமன்வயத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது. சுத்தமான அத்வைத பிரம்மஸ்வரூபத்துல சர்வ வேதாந்தங்களுக்கும் பிராமாண்யம் உண்டு அப்படிங்கிறத நன்னா தீர்மானம் பண்ணி கொடுக்கறது. மீமாம்சக மதம் தான் இங்க வந்து பூர்வபக்ஷமாக இருந்துட்டு இருக்கு. மற்ற தார்க்கிக மதம்ங்கிறது ரொம்ப சுமாரா தர்க்க காண்டத்துல கொஞ்சோண்டு வருதே தவிர முக்காவாசி மீமாம்சக மதங்கள் வருது. இப்ப சித்தாந்தத்தை தெரிவிக்கும் போது அவர் பல விஷயங்கள் பகவத்பாதர் சொன்ன விஷயத்தை காட்டிலும் வித்தியாசமாக இந்த கிரந்தத்துல நிரூபணம் பண்ணியிருக்க. அது ஏன் அப்படி பண்ணினாருங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நான் எடுத்து சொல்ல போறேன். இப்ப இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு மங்கள ஸ்லோகம் பிரம்மசித்தியில முதல்ல மூணு காண்டம் சொன்னேன் இல்லையா, அதுல அவருடைய சித்தாந்தம் பூரா கொண்டு வந்து விடுறார். ஆனந்தம் ஏகம் அமிர்தம் அஜம் விஜயானம் அக்ஷரம் அசர்வம் சர்வம் அபயம் நமஸ்யாமகா பிரஜாபதி. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகம் மாத்திரம் இல்லை, இதிலேயே பிரதிபாத்திய விஷயம் சர்வம் எல்லாமே வந்துடுது. அவர் இப்ப வியாக்கியானம் பண்ணலைன்னா இந்த இந்த ஸ்லோகத்துல அவர் என்னென்ன விஷயங்களை அடைச்சு வச்சிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த ஆனந்தம்னு முதல்ல ஒரு பதம் போட்டாரு. இங்க ஒரு பெரிய விசாரம் பண்ணி ஆனந்தம்ங்கிறது துக்காபாவத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்கார். ஆனந்தம்ங்கிறது என்ன, துக்கம் இல்லாத தன்மையே ஆனந்தம் இல்லை, அதை தவிர்த்து ஆனந்தம்னு உனக்கு தனியா இருக்கிறத ஒத்துக்கணும்னு பெரிய விசார் பெரிய விசார். ஆனந்தம் தனியா தான் இருக்கு அப்படிங்கறத அங்க சாதனம் பண்ணினார். ஏகம்ங்கிறதும் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் அத்விதீயம்னு சொல்றது. அத்விதீயம்னு சொல்றது ஏகம்னா ஒண்ணு அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோமோ. ஒண்ணுன்னா லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தமும் ஒண்ணுதான். இது என்ன, இது ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்லாம இது ஒண்ணுதானே. ஒவ்வொரு வஸ்து ஏகத்துவங்கிறது கேவலான்வையின்னு சொல்லுவான். எந்த வஸ்து எடுத்தினாலும் அது ஒன்னா தான் இருக்கும். அதனால ஏகம் பிரம்மம் ஒண்ணு அப்படின்னு சொன்னா பிரம்மம் ஒண்ணு, பாக்கியெல்லாம் அந்த மாதிரி நினைக்கப்படாது. இந்த ஏகம் அப்படிங்கிறது அத்விதீயம், ரெண்டாவது இல்லாத ஏகம் அத்விதீயம்ங்கிறத நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்கார். அமிர்தம்ங்கிறதுல இருந்து இது மோக்ஷஸ்வரூபம்ங்கிறத காண்பிக்கிறார். அஜம் இதுக்கு ஜனனம் இல்லை, ஜனனம் இருக்கிறதாக தெரியறது பரமாத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணிட்டு வரைச்சு நஜாயத்தையும் ரியதேவா விபஷ்டித்து கதாச்சித்துன்னு இதுல விபஷ்டித்துன்னு அதுல இந்த மாதிரி இருக்கு. நஜாயத்தே மிரியதேவா விபஷ்டித்து நாயம் குதஸ்தின் நபூவ கஷ்டித்து அப்படிங்கிறது பரமாத்ம பிரச்சனத்துக்கு உத்தரமாக தக்க உபனிஷத்து. ஆனா கீதை வந்து அதே ஸ்லோகத்தை கொஞ்சம்தான் சப்தத்துல வித்தியாசம், அதே மந்திரத்தை ஜீவாத்மாவுக்கு சொல்லியிருக்கு. அப்ப நஜாயத்தே முடியத்தேவா விபஷ்டித்தேவோ கதாச்சித்தோ, இது வந்து கீதா சாஸ்திரத்துல எடுத்துட்டு போனா ஜீவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்கு கடோபுருஷத்துல பார்த்தோம்னா அது பிரம்மத்துக்கு சொல்லப்படுறது. ஏன்னா நஜிகேத அந்த பிரம்மத்தை பத்தின அந்நித்திர தர்மாத் அந்நித்ரா தர்மாத் அந்நித்ராத்மாத் கிருதா கிருதாத் அந்நித்திர பூதாச்ச ஹுவியாச்ச எத்தத் பட்சதி தத்வதான்னு கேட்ட உடனே உடனே ஆரம்பிச்சுட்டார் இந்த மாதிரி நஜாயத்தையும் முடியத்தேவா அப்படின்னு. அப்ப இந்த ஒரே ஸ்லோகம் ஜீவனுக்கும் இருக்கு பிரம்மத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா இது ரெண்டும் ஒண்ணுங்கிறது தெரியறது இல்லையா. இந்த ரெண்டு எல்லாம் ஸ்மிருதி பிரஸ்தானம் ஸ்மிருதி பிரஸ்தானம் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரே விஷயம் ரெண்டுக்கு சொல்லியிருக்குன்னு சொன்னா அது ஒண்ணு தான் தெரியுது. ரெண்டும் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கார். விஜயானம்ங்கிறது ஞானஸ்வரூபத்தை சொல்றார். அக்ஷரம்ங்கிறதுல ஒரு புது விஷயம் இவர் சொல்லியிருக்கார். இவர் எப்படியோ சப்தாத்மகமாக ஒரு பிரம்மத்தை நிரூபணம் பண்றார். இது வேற எங்கேயுமே கிடைக்காது. வையாக்கரனால் தோட்டத்தை வந்து பிரம்மம்னு சொல்லுவார், சப்த தத்துவம். இவர் வந்து வேதாந்த சாஸ்திரப்படி பிரம்மம் சப்தாத்மகமாக இருக்கு அப்படின்னு அங்க பெருசா நிரூபணம் பண்றார். நிரூபணம் பண்ணி ஆனா அவர் சப்தம்ங்கிறது எந்த சப்தத்தை நினைக்கிறாருன்னு கேட்டா கிட்டத்தட்ட அந்த ஸ்போட்டம் மாதிரி தான் தெரிகிறது. ஆக ஸ்போட்டசித்தியை அவர் இங்க விட்டு கொடுக்கல. ஸ்போட்டசித்தியில சொன்ன மாதிரி ஸ்போட்டம் பிரம்மத்தையும் அவர் வச்சுட்டு இருக்காருன்னு தெரிகிறது. இவ்வளவுதான் என்ன பண்ணினாருன்னா அதுக்கு சைத்தன்யமும் சேர்த்துட்டு இருக்க. அக்ஷரம் இந்த சப்தத்துல அக்ஷர சப்தத்துக்கு ஓம்காரம்னு அர்த்தம் பண்ணிட்டார். ஓங்காரத்துக்கு பிரம்மத்துவம் உண்டு. இப்ப பாருங்க, பிரம்மத்துக்கு விசேஷணமாக அக்ஷரம்னு போட்டா நம்ம எப்படி சொல்லுவோம்? அக்ஷரம் அம்பராந்தேங்கிற அதிகரணத்துல பாஷ்யத்துல என்ன சொல்லிருக்குன்னா, அக்ஷரம்ங்கிற சப்தத்துக்கு ரூடி எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு எழுத்தை சொல்லக்கூடியது, அது பிரணவத்தை சொல்லலாம். ஆனா நக்ஷரதி இது அக்ஷரம் அப்படின்னு சொன்னா அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தமாகும். அஸ்ருதே இது அக்ஷரம், எல்லாத்தையும் வியாபிக்கக்கூடியது, அசு வியாப்தம்னு இருக்கு, எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு அர்த்தமும் பிரம்மத்துக்கு பொருந்தும். அப்ப பிரம்மத்தை எடுத்துக்கணும், அங்க சப்தத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுத்திருக்காரு இல்லையா, அக்ஷரம் அம்பராந்தேங்கிறதுல. ஆனா இவர் என்ன சொல்றார், அக்ஷரமும் இதுதாங்கிறார், அந்த பிரணவமே இதுன்னு. அதுக்கு என்ன யுக்தி சொல்றார், இந்த ஓங்கார ஏவேதம் சர்வம்னு காரான்னு ஒரு சப்த ஒரு பிரத்தியம் சேர்ந்திருக்கிறதுல, வெறும் ஓம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதனுடைய அர்த்தத்தை எடுத்துக்கலாம், ஆனா காரங்கிற பதத்தை சேர்த்து நம்ம ஒரு வார்த்தையை போட்டோம்னா அப்ப சப்தத்தை தான் எடுத்துக்கணும். வஷக்காரகா அப்படின்னு சொன்னா வஷத்துக்கிற சப்தத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி அகாரகா ககாரகா அப்படின்னு சொன்னா அந்த சப்தத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர அதனுடைய அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஓங்காரகா அப்படின்னு சொல்லும் போதும் அந்த சப்தத்தை தான் எடுத்துண்டாகணும். அதனால ஓங்காரத்தையே பிரம்மமாக சொன்னதுனாலே சப்தத்துக்கும் அந்த பிரம்மத்துக்கும் உள்ள ஒரு சாதாரணம் இருக்குங்கிறது தான் ஸ்ருதியுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றார். இது வந்து எல்லாருக்கும் சம்மதமான விஷயம் இல்லை. ஆக சப்தாத்மகமாக பிரம்மஸ்வரூபத்தை இவர் நிரூபணம் பண்றார். இது புது புது விஷயம் இந்த அக்ஷரம்ங்கிற இடத்துல. அசர்வம் சர்வம் அபயம், அசர்வம்னு போட்டார் சர்வம்னு போட்டார். இதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, மண்ணு பானை, மண்ணு பானை இது ரெண்டுக்கும் என்ன ஒரு சம்பந்தம், பானை வந்து மண்ணாக இருக்கும் ஆனா மண்ணு பானையாக இருக்காது, பானை மண்ணாக இருக்கும் ஆனா மண் பானையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது, பானைங்கிறது மண்ணாக இருக்குங்கிறது நமக்கு புரியும், பானை இருக்கிறபடியும் பார்த்தா அது மண்ணாக இருக்கும், மண்ணால் பண்ணின பானை. ஆனால் பானை வரத்துக்கு முன்னாடி மண் இருக்கே, அந்த மண் பானையாக இல்லையே, அதனால மண் பானையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால பிரபஞ்சம் பூரா பிரம்மமாக இருக்கலாம், இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் பிரம்மங்கிறது பிரபஞ்சமாக இல்லையா, அதனால அசர்வம் சர்வம் அப்படின்னு சொல்லி, சர்வம்னா பிரபஞ்சம் இல்லையா, பிரபஞ்சம் எல்லாம் இதுதான், ஆனா அதே சமயத்துல இது பிரபஞ்சமாக இல்லை, பிரபஞ்சம் இந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கு ஆனா இந்த ஸ்வரூபம் பிரபஞ்சமாக இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அசர்வம் சர்வம் அபயம், பயம் இல்லாத அந்த ஸ்வரூபம், இப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம், நமஸ்யாமகா பிரஜாபதி அப்படின்னு சொல்லி அதனுடைய ஜகத்காரணத்துவம் அந்த தடஸ்த லட்சணம் இருக்கு அதை காண்பிக்கிறார். ஜகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியவர், பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி காப்பாற்றக்கூடியவர் பிரஜாபதி. இதுதான் பிரம்ம வேதாந்த சாஸ்திர பிரதிபாத்தியமான பிரம்மத்தினுடைய ஔபாதிகமான அது சகுணஸ்வரூபம் நிர்குணஸ்வரூபம் ரெண்டும், ஆனந்தம் ஏகம் அமிர்தம் அஜம் விஜானம் ஈக்ஷரம் அக்ஷரம் அசர்வம் சர்வம் அபயம், இந்த இதெல்லாம் வந்து நிர்குணத்தை சொல்லக்கூடியது. பிரஜாபதி அப்படின்னு சொன்னா அதனுடைய சகுணஸ்வரூபத்தை சொல்லக்கூடியது. இதை ரெண்டையும் சேர்த்து இந்த மங்கள ஸ்லோகத்தை பண்ணின, மங்கள ஸ்லோகம் பண்ணிட்டு இங்கே வந்து அவித்தைய பத்தியும் நிறைய விசாரம் பண்ணியிருக்க, இந்த அமிர்தம் அஜம் அக்ஷரம் அசர்வம் இப்படிலாம் நிறைய போட்டிருக்கே, இந்த இதெல்லாம் சேர்த்தா அது ஒரு குணமாக பிரம்மத்துக்கு சேராதா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, அபாவ ரூபமாக எந்த தர்மங்கள் சொல்லப்படுறதோ அதனாலே அத்வைதத்துக்கு எந்த ஹானியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க. இதை வந்து பாவாத்வைத மதம்னு சொல்றது வழக்கம், இது எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் கிடையாது. பாவமோ அபாவமோ எதுவுமே துவைதம்ங்கிறதே கிடையாதுங்கிறது தான் அத்வைதம் அப்படின்னு மத்தவா சொல்லுவா. ஆனா இவர் இந்த மதத்துக்கும் இவரும் அதை ஒத்துட்டு இருக்கார், அவித்யா நிவர்த்தி அப்படிங்கிறது பிரம்மத்தை காட்டிலும் வேறானது இல்லை, பிரம்ம ஸ்வரூபமேதான்ங்கிறத இவர் வாயால சொல்றார். அப்படி இருந்தாலும் இந்த மதத்துக்கும் இடம் கொடுத்துருக்க, பாவாத்வைதம்ங்கிற மதத்துக்கும் இந்த விஷயங்கள்லாம் இங்க வருது. பிரம்மத்துக்கு பிரமாணம் என்ன? இப்ப மங்கள ஸ்லோகத்துக்கு அடுத்தது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிரந்தத்துல நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறார். ஆம்னாயத பிரசித்தீஞ்ச கவயகா அஸ்ய பிரதக்ஷதே. இப்பேற்பட்ட ஒரு பிரம்மஸ்வரூபம் சொன்னேனே, இந்த பிரம்மஸ்வரூபம் எந்த பிரமாணத்தினாலே தெரிஞ்சுக்கப்படும் அறியப்படும் அப்படின்னு கேட்டா, ஆம்னாயத பிரசித்தும் பிரதக்ஷதே கவயா. ஆம்னாயன்னா வேதம், வேதாந்தம் எடுத்துக்கணும். வேதாந்தம் ஒண்ணுதான் இந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு பிரமாணம். அப்படின்னா என்ன? சாஸ்திர யோனிஸ்வா, சாஸ்திரம் தான் அதுக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்றது. அந்த அர்த்தத்தை இங்க கொண்டு வந்தார். ஆனந்தம் ஏகம் அமிர்தம் அஜம் விஜயானமீஸ்வரம்ங்கிறதுல அசாதோ பிரம்ம ஜிஜாசா பிரஜாபதிங்கிறதுல ஜென்மாத்திய யதா ஆம்னாயத பிரசித்திஞ்ச கவயோஸ்ய பிரசக்ஷதே. இது வந்து சாஸ்திர யோனிஸ்வா. பாக்கி உள்ள புஸ்தகம் பூர தத்துவ சமன்வயா சமன்வயாதிகரன். இப்படி இப்படி இந்த கிரந்தம் அமைஞ்சிருக்கு. நாலாவது ஒன்று விஷயம் சொல்றார், ஆம்னாயமானது இந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கும் போது பேத பிரபஞ்ச விலய துவாரேணத நிரூபணம் கவயா அஸ்ய பிரதக்ஷதே. நேரடியாக இந்த ஸ்வரூபத்தை ஆம்னாயமானது தெரிவிக்க முடியாது. எதோ வாசோ நிவர்த்தந்தே நிர்தர்மகமாக இருக்கிற காரணத்தினாலே, அதனால அதை எப்படி நிரூபணம் பண்றது ஆம்னாயம்னு சொன்னா, பேத பிரபஞ்சத்தை இல்லைன்னு சொல்லி விலயம் பண்றது. விலயனம் அப்படிங்கிறதுக்கு லயம் தான் அர்த்தம். லய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அதை புத்தியால விலக்கி இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது, அதுதான் அர்த்தம் பண்ணியிருக்க. இது அத்தியாரோபாபவாதார்த்தம் நிர்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே அப்படின்னு கீதா பாஷ்யத்துல ஏற்கனவே உள்ள சம்பிரதாய வீட்டுகளுடைய வச்சனம்னு பாஷ்யக்காரர் எடுத்த அதே வாக்கியத்தை எடுத்து இவரும் சொல்லியிருக்கார், வேத பிரபஞ்ச விலைய துவாரையினுக்கு நிரூபணம். அப்படித்தான் ஸ்ருதி நிரூபணம் பண்றதுங்கிறத விசாரமா நிரூபணம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அகண்ட அர்த்தம் வருது. அகண்ட அர்த்தத்துல சம்ஹத அகில பேதோதா சாமான்யாத்மா தவர்ணிதா. வேதாந்தம் எப்படி வர்ணிக்கிறது இந்த பிரம்மஸ்வரூபத்தை அப்படின்னு கேட்டா, சம்ஹத அகில பேதா, எல்லா பேதமும் சம்ஹாரப்பட்டு சம்ஹாரம் பண்ணப்பட்டு போச்சு இல்லைன்னு அர்த்தம். எந்த பேதம் கொண்டு வந்தாலும் அத்தனை பேதத்தையும் சம்ஹாரம் பண்ணி வெறும் பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மம் நிரூபிக்கப்படுறது. பேதமே இல்லாத பிரம்மம் சம்ஹிருதாகில பேதா. அதக சாமான்யாத்மா, சாமான்யாத்மான்னு கூட சொல்லப்படாதுன்னு அவரே சொல்றார். ஏன்னா விசேஷங்களை வச்சு தான் அதை சாமான்யம்னு சொல்லலாம். சாமான்யம் அப்படிங்கிறது என்ன? எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்ப எல்லாம்னு ஒண்ணு இருந்தா தானே பொதுவானதுன்னு ஆக முடியும் சாமானிய தர்மங்கிறது, இல்லையா? இல்லைன்னா பொதுவானது என்ன? இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த சாமானிய ஆத்மான்னு சொல்றது இப்ப இருக்கிறத இந்த விவகார திருஷ்டியை வச்சுட்டு பேசுறது அப்படின்னு சொன்னார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல யுக்தி சொல்றேன். நாம வந்து இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் பூரா இல்லாம போனதுக்கு அப்புறம் எது பாக்கியோ அதை புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னா, பிரபஞ்சம் இல்லாம எப்ப போகும்? இது ஒரு அந்யோன்ய ஆச்சரியம் மாறி வருது. இந்த பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டாத்தான் அந்த தத்துவ ஞானத்தினால அஜ்ஞானம் நிவர்த்தியாகி அஜ்ஞானத்தினால தோன்றக்கூடிய இந்த பிரபஞ்சம் மறையும். ஆனால் இந்த பிரபஞ்சம் மறைஞ்சாத்தான் சுத்தமா அந்த பிரம்மஸ்வரூபத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எப்படி முடியும் இப்படி அந்யோன்யாசிரியம் வந்ததுன்னா? அதனால அவர் என்ன யுக்தி சொல்றார்? ஹேமேவ பாரிஹாரியாதி பேத சம்ஹார சூசிதம். தங்கத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றார். தங்கத்தை புரிஞ்சுக்கிறதுனா என்ன? தங்க நகைகள் தான் நம்ம பார்க்கிறோம். நகைகள்லாம் ஒண்ணும் இல்லாம ஒரு ஆகாரமும் இல்லாம வெறும் ஒரு தங்கத்தை காண்பின்னு சொன்னா காண்பிக்கவே முடியாது. ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியும், நமக்கு அந்த சக்தி இருக்கு. பாரிஹாரியம்னா கைக்கு போட்டுக்கக்கூடிய ஆபரணம். இந்த மாதிரி ஆதி எத்தனையோ விதமான ஆபரணங்கள் தங்கத்தினால பண்ணப்பட்டிருக்கு. இதுல அந்த ஆபரணங்களை விளக்கி தங்கம்ங்கிறது என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? அந்த தங்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஆபரணத்தை நாசம் பண்ணணுங்கிற அவசியம் உண்டோ? ஆபரணம் மறையணுங்கிறதாவது உண்டோ? கிடையாது. அதனால ஆபரணம் பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு, நானாவிதமான ஆகாரம் அப்படியே இருந்துட்டே இருந்தால் கூட அதுல எப்படி தங்கம்ங்கிறது இதுதான் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறதோ, பிரித்து புத்தியால விவேகம் பண்ணி புரிஞ்சுக்க முடிகிறதோ, அதே மாதிரி ஜகத்து மறைய வேண்டிய அவசியமே இல்லை. ஜகத்து இருக்கும் போதே பிரம்மஸ்வரூபத்தை நிற்குணமாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத இவர் நிரூபணம் பண்றார். இதுல தேனேவ பாரிகாரியாதி பேத சம்ஹார சூச்சிதம், பாரிகாரியாதி பேதம், இது வந்து வளையல், இது வந்து வேற ஒரு ஆபரணம், கர்ணாபரணம் நாசிகாபரணம்னு பல ஆபரணங்கள் பின்னமாக தெரிகிறது, இது வேற அது வேறேன்னு. ஆனால் அத்தனை பேதமும் இல்லாத வெறும் தங்கம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, அதை போல பிரபஞ்சத்தினுடைய பேதம் எதுவுமே இல்லாத ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றது தான் பிரம்மசித்தி. இந்த பிரம்மசித்தி தான் பிரம்ம முதல் காண்டத்துடைய விஷயம். இதுல தன்னுடைய சித்தாந்தத்தை அப்படியே நிரூபணம் பண்ணிட்டார். இப்ப தர்க்க காண்டம் வந்தது. தர்க்க காண்டத்துல என்ன வருதுன்னா, இப்படி ஒரு பிரம்மஸ்வரூபம் நீங்க சொல்றதே அத்வைதம் அப்படின்னு, நமக்கு எந்த பிரமாணத்தை எடுத்துட்டாலும் அந்த பிரமாணம் வந்து பேதத்தை தானே தெரிவிக்கிறது, பேதத்தை தான் தெரிவிக்கிறதுங்கிறது எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டால், இப்ப எடுத்தாப்புல ஒரு பானை இருக்கு, பானையை நாம் பார்க்கறேன்னு வச்சிருக்கோம். பானையை பார்த்தால் இந்த பானை வந்து ஒரு வஸ்திரமோ அப்படின்னு சந்தேகம் வருமா? வராது. ஏன் வராது? ஏன்னா இது வஸ்திரம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா. வேற ஏதாவது பானை, இது ஒரு தேவ மனுஷனோ அப்படின்னு சந்தேகம் வருமோ? வராது. ஏன்னா இது ஒண்ணு மனுஷன் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்ப பானை தெரியும் போது எப்படி தெரிகிறதுன்னு கேட்டா, இது பானை மட்டும் தானே தவிர இதை தவிர்த்து எதெல்லாம் உலகத்துல இருக்கோ அது எதுவுமே இது இல்லை. பானையை தவிர்த்து உலகத்துல எதெல்லாம் கடம் என்னெல்லாமோ சொல்லலாம், மண் இல்ல ஜலம் வாயு என்னெல்லாமோ சொல்லலாம், எத்தனை இருக்கோ அத்தனையும் அத்தனை காட்டிலும் இது வேறாக தெரிகிறது. அதனாலதான் அதனால சந்தேகம் வராம இருக்கு. இப்படி தெரியிருக்க ஒவ்வொரு பிரமாணமும் பேதத்து தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறத நீங்க பேதமே கிடையாது, பேதத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு வெறும் அந்த அத்வைத ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய பிரமாணம் எப்படி பிரமாணமாகும், விரோதம் இருக்கிறது அப்படின்னு கேள்வி. நனு பிரத்யக்ஷாதிபிஹி வியாவிருத்தானாம் பாவஸ்வபாவானாம் அவகமாத், அவருடைய வாக்கியம் இது, எந்த பாவத்தை பார்த்தாலும் இன்னொன்னு பிரிஞ்சுதான் அது தெரியுறது. பிரியறதுன்னு சொன்னாலே பேதம் உண்டு, அப்படித்தான் தெரிகிறது. அதனால என்ன, ஏகஸ்மின் அத்வயே சப்தகா பிரமாணம், அத்வயம் ரெண்டாவதே இல்லாத ஒண்ணு, ஏகஸ்மின் அப்பேற்பட்ட வஸ்துவை சப்த பிரமாணம் தெரிவிக்கிறதுன்னு சொல்றதே, சப்தம் இந்த விஷயத்துக்கு பிரமாணம் ஆக முடியாதே. ஏன்னா பிரத்யக்ஷாதி விரோதா, விரோதம் இருந்தால் பிராமணியத்துக்கு ஹானி வரும். இதை நம்ம பார்க்கலாம். எப்படி முதல்ல வந்து சர்ப்பம் அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் சித்த நேரம் கழிச்சு இல்லையே சர்ப்பம் இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுது. இப்ப முன்னாடி என்ன தெரிஞ்சது, சர்ப்பம்னு சொன்னோம், சர்ப்பம்னு தெரிஞ்சது, இப்ப சர்ப்பம் இல்லைன்னு தெரிகிறது. அப்ப இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு. விரோதம் இருக்கும் போது இதுல ரெண்டுல ஒண்ண தப்புன்னு சொல்லித்தானே ஆகணும், பிரமாணம் இல்லைன்னு தானே சொல்லணும், அதுவும் பிரமாணம் தான் இதுவும் பிரமாணம் தான் எப்படி சொல்ல முடியும்? அதனால இப்ப பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் பேதத்தை தெரிவிக்கிறது, ஸ்ருதி வந்து அபேதத்தை தெரிவிக்கிறதுன்னு நீங்க சொல்றேன். அப்படி தெரிவித்ததுன்னு சொன்னா ரெண்டுக்கும் விரோதம் வந்துடும். விரோதம் வந்தா எதையாவது ஒன்ன தப்புன்னு சொல்ல முடியாகும், பிரத்யக்ஷாதி பிரமாணத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அது பிரமாணம்னு சித்தமா இருந்துட்டு இருக்கு, ஸ்ருதியைத்தான் மாத்தி வச்சுக்க முடியும், அதுக்குதான் வேற விரிவா அர்த்தம் சொல்ல முடியும் அப்படி ஒரு பொறுபட்சம் வரும். பிரத்யக்ஷாதி விரோதா திருஷ்டாந்தம் கிராவப்பலவனாதி அர்த்த வசோவத், கிராவான பலவந்தே அப்படின்னு வேதத்துல வாக்கியம் வருது. இங்க நினைக்கலாம் இது சாமான்யமான சப்தம் இல்லையே, பிரத்யக்ஷாதி பிரமாண விரோதம் வந்தாலும் லௌகிக சப்தமாக இருந்தால் போட்டு அதாவது பௌருஷேயமான வாக்கியம், யாரோ ஒருத்தன் சொன்ன விஷயம் சப்த பிரமாணம்னு எடுத்துட்டோம்னா நாம வந்து பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருந்தா தள்ளி விட்டுடலாம். அபௌருஷேய வாக்கியம் இல்லையா ஸ்ருதிங்கிறது, அப்ப அதை வந்து பிரத்யக்ஷாதி விரோதம் வரும்போது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார், ஸ்ருதியிலேயே அப்படி நிறைய இடத்துல பண்ணிருக்கோங்கிற கிராவானஹா பிளவந்தே அப்படின்னு வாக்கியம் இருக்கான். அதாவது கல்லெல்லாம் முதக்கிறதுன்னு, கல் எங்க முதக்கும், அது அடியில் தானே போகும். அதனால இது அர்த்தவாதம், பிரத்யக்ஷ விரோதமா இருக்கிறதுனால இதை வந்து அப்படியே எடுத்துக்கப்படாது அப்படின்னு பண்ணியிருக்கோம். எஜமான பிரசரஹா அப்படிங்கிற இடத்துல அப்படி சொல்லியிருக்கான். அந்த மாதிரி இந்த அத்வைத ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷாதி பிரமாண விரோதம் இருக்கிற காரணத்தினால வேறு விதமான அர்த்தம் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. இந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்றது தான் தர்க்க காண்டனை. இதுக்குள்ளதான் நிறைய அபச்சேத நியாயம்னு ஏகப்பட்ட நியாயங்கள், மீமாம்சா நியாயங்கள்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்றாரு. அங்க முதல் ஸ்லோகம் பாருங்கோ, ஆகுர் விதாத்ரு பிரத்யக்ஷம் ந நிஷேத விபஷ்டிதா நைகத்வ ஆகமஸ்தேன பிரத்யக்ஷேன விருத்ததே. ஏகத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய வேதத்துக்கு பிரத்யக்ஷ விரோதமே இல்லை. ஏன்னா இதனுடைய விஷயம் வேற, அதனுடைய விஷயம் வேற. ஏன் அப்படி? உங்களுடைய பிரத்யக்ஷம் ஒரு வஸ்து இருக்குங்கிறத தெரிவிக்குமே தவிர பேதத்தை தெரிவிக்காது. பேதத்தை தெரிவிக்கிறதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு சக்தி இல்லை, பேதங்கிறது அபாவம். அந்த அபாவத்தை தெரிவித்த அந்த பிரத்யக்ஷம் நிஷேதம் பண்ணக்கூடியதாக ஆகும். இங்க விதாத்ரு நிஷேத அப்படின்னு பதம் போட்டிருக்க, விதினா இருக்குன்னு தெரிவிச்ச அது விதாத்ருவா, விதி இல்லை அப்படின்னு தெரிவிச்ச அது நிஷேதம். இது என்னது? இது பானை அப்படின்னு பிரத்யக்ஷத்தினாலே தெரியும். இது என்னது? இது வேஷ்டி இல்லை, இது ஒரு வேற ஒண்ணு இல்லை, தேவதத்தன் இல்லை, ஒரு மனுஷன் இல்லை, ஒரு குரங்கு இல்லை அப்படின்னு சொன்னா இல்லை இல்லைன்னு சொன்னா அது நிஷேதம். பிரத்யக்ஷத்தினால உங்களுக்கு அது பானைன்னு தெரிஞ்சுதா வேஷ்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா கிரந்தக்காரர் சொல்றார், வேஷ்டி இல்லைங்கிறது உங்க பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் கிடையாது, இது பானைங்கிறது தான் பிரத்யக்ஷத்துக்கு விஷயம். அப்படி சொல்ல முடியுமா? ரெண்டும் தானே பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டா ஒரு யுக்தி, பிரபலமான யுக்தி சொல்றார், விகல்பம் பண்ணி சொல்றார். இது வந்து ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துட்டு பார்ப்போம். இது பானைத்தான், வேஷ்டி இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்ப ரெண்டு அம்சம் இங்க வந்தது, இது பானைன்னு ஒரு அம்சம், வேஷ்டியை காட்டிலும் வேறானதுன்னு இன்னொரு அம்சம். இந்த ரெண்டு அம்சத்தை இந்த பிரத்யக்ஷம் ஒரே சமயத்துல தெரிவிக்குமா இல்ல முன்னும் இன்னுமா தெரிவிக்குமான்னு விசாரம். முதல்ல பானையை காண்பிட்டு விடும், அப்புறம் அது வேஷ்டி இல்லை அப்படின்னு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்றேடா, இல்ல முதல்ல வேஷ்டி இல்லைன்னு தெரியும் அப்புறம்தான் பானைன்னு தெரியும் அப்படிங்கிறேடா, இல்ல சேர்ந்த வாக்குல இது வேஷ்டி இல்லை பானைதான் அப்படின்னு ஒரே சமயத்துல தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். மூணுமே தப்புன்னு. மூணும் எப்படி தப்பு? ஒரே சமயத்துல தெரியணும்னா பேதம் தெரியறதுக்கு பிரதியோகி தெரியாம உங்களுக்கு பேதம் தெரியாதான். வேஷ்டி தெரியாதவனுக்கு இது வேஷ்டி இல்லை அப்படின்னு எப்படி தெரிய முடியும்? அப்ப நீங்க பானையை பார்க்கறதுக்கு முன்னாடி வேஷ்டி எல்லாம் மனசுல வாங்கிக்கணும். எதை எதை காட்டிலும் இது வேறானதாக நீங்க பார்க்கணுமோ அந்த வஸ்துவெல்லாம் முதல்ல பார்த்து மனசுல வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அது இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதெல்லாம் யாரு பார்ப்பா? உங்களுக்கு கண்ணை திறந்த உடனே நேரடியா பானை தான் தெரியறதே தவிர வேஷ்டியாக ஞாபகம் வருதுங்க. அதனால அந்த பிரதியோகி ஸ்மரணங்கள்லாம் இல்லாத காலத்துல அது முதல்லயே இது வேட்டி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது இல்லையா. அதனால ரெண்டும் சேர்ந்து வந்ததா சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? முதல்ல அது பானைன்னு தெரிவிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் இவனுக்கு வேஷ்டி ஞாபகத்துக்கு வந்தது, அப்புறம் வேஷ்டி இல்லைங்கிறதையும் அந்த பிரத்யக்ஷம் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டால், முதல்ல பானைன்னு தெரிஞ்சதோ இல்லையோ அதுதான் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்தினுடைய சாமர்த்தியம் அது பானைன்னு தெரிவிக்கிறதுக்கு தான் முடிஞ்சது, முடிஞ்சதே தவிர அந்த சமயத்துல அது வேஷ்டி இல்லைன்னு தெரிவிக்க முடியல. ஏன்னு கேட்டா அதுக்கு வேற ஏதோ பிரதியோபிஜான சகாயங்கள்லாம் தேவைப்பட்டது. நீங்க நன்னா பார்க்கலாம், பிரத்யக்ஷமானது இன்னொரு ஞானத்தை தனக்கு சகாயமாக எடுத்துட்டு வராது. இன்னொரு ஞானத்தை சகாயமா எடுத்துட்டு வந்தால் அது அனுமானமாகும், சப்த பிரமாணமாகும், வேற ஏதாவது ஒரு பிரமாணமாகுமே தவிர பிரத்யக்ஷம் இல்லை. கண்ணால ஒரு வஸ்துவை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கண்ணால பார்த்துதான் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் தியான அகரணக்கும் தியானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்யக்ஷத்தை கண்ணால தெரிஞ்சா வெளிச்சு வெளிச்சம்னா தியானம் கிடையாது. மத்த சாமான்லாம் இருக்கணும், வஸ்து இருக்கணும், வெளிச்சா இருக்கணும், கண்ணும் நல்ல நிலைமையில இருக்கணும், அப்படிலாம் இருந்தாக்க அந்த வஸ்து தெரியும். ஏதோ ஒண்ணு இவனுக்கு ஒரு தியானம் இல்லை அதனால அவனுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாம போயிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணால ஒரு வஸ்துவை பார்க்கறதுக்கு ஒரு தியானம் தேவைப்படாது. ஆனால் புகைய வச்சு அவன் அக்னியை அனுமானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா புகை மாத்திரம் பார்த்துட்டான் அக்னியை அனுமானம் பண்ண முடியாது. இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் புகை இருந்தால் அக்னி இருக்கும் அப்படிங்கிற அந்த வியாப்தி தியானம் இவனுக்கு இருந்தாத்தான் அந்த புகையை பார்த்ததுக்கு அப்புறம் இருக்குன்னு சொல்ல முடியும், அனுமானம் பண்ண முடியும். எல்லாத்துலயும் அப்படி பதத்தை கேட்டான், வாக்கின் காதல விழுந்து, ஆனா அந்த பாஷை தெரியாது, பதங்களுக்கு அர்த்தம் தெரியாது, ஏதாவது புரியுமோ வாக்கிய அர்த்தம், ஒண்ணுமே புரியாது. அப்படின்னா அந்த வாக்கியங்கிறது இவனுக்கு அர்த்தத்தை போதிக்கணும்னு சொன்னா அவன் அதுக்கு முன்னாடியே அந்த பதபதார்த்தங்கள்லாம் தெரிஞ்சவனாக இருக்கணும். அப்ப மத்த பிரமாணங்கள்லாம் ஒரு தியானத்தை அபேட்சிக்கிறது தன்னுடைய வேலையை பண்றதுக்கு, ஆனா பிரத்யக்ஷ பிரமாணம் இன்னொரு தியானத்தை அபேட்சிக்காது. நீங்க இப்ப வந்து பானைன்னு தெரிவிக்கக்கூடிய அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் வேற ஒண்ணு, வஸ்திரம் தெரிஞ்சவனுக்கு இது வஸ்திரம் இல்லைன்னு தெரிவிக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன பிரத்யக்ஷ பிரமாணம்? அதனால இது வந்து பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு பேதம் விஷயமே கிடையாது அப்படின்னு ஸ்தாபிக்கிறான். அது மேல பேதம் எப்படி தெரியும்? இது வேற அது வேற அப்படின்னு தெரியணும். இது வேற அது வேறன்னு சொல்ல, இதை காட்டிலும் அது வேற, அதை காட்டிலும் இது வேறன்னு சொன்னா, இது பிரத்தியோகி அது பிரத்தியோகி, இதுவும் பிரத்தியோகி அது, இது தெரிஞ்சாதான் அது இதை காட்டிலும் வேறேன்னு தெரியும், அது தெரிஞ்சாதான் இது அதை காட்டிலும் வேறன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆக பேதத்தை கிட்டையே போகாதீங்கோ, ரொம்ப இடைஞ்சல் வரும். பேத ஸ்வரூபத்தை பத்தி ஏகப்பட்ட விகல்பங்கள்லாம் பண்ணார், அதனால பரஸ்பர அபாவமா என்னெல்லாமோ கேட்டுட்டு ஏகப்பட்ட விகல்பம் பண்ணி கடைசியில பிரத்யக்ஷம் உங்களுக்கு என்ன தெரிவிச்சதுன்னு சொன்னா இது பானைன்னு தெரிவிச்சது. அத்வைத ஸ்ருதி அதை இல்லைன்னு சொன்னதோ, அது பாட்டுக்கு அத்வைத பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது. இப்போ இது பானைன்னு சொன்னா நமக்கு ஒண்ணு அந்த பிரம்மத்துக்கும் பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்ருதிக்கும் ஒரு விரோதமும் கிடையாது. அதனால பானைன்னு தெரிவிக்கிறதா அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டார். இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் என்ன சொன்னார், வச்சுட்டு போ பேசுவோம், பிரத்யக்ஷம் பேதத்தை கிரகிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இது விவகாரம் வியாவகாரிகமான பேதத்தை இது தெரிவிச்சது, ஆனா ஸ்ருதி விவகாரத்துக்கு விஷயமாகாத ஒரு பாரமார்த்திகமான விஷயத்தை தெரிவிக்கிறது. அப்ப அது தத்வாவேதகம் பிரமாணம், இது வியாவகாரிகம் பிரமாணம். அப்ப விரோதத்தை பரிகாரம் பண்ணிடலாம். தெரிஞ்ச விஷயம் வியாவகாரிகமா சொல்லப்பட்டது, பரமார்த்தம் இல்லை. ஸ்ருதி சொல்ற அத்வைதம் பரமார்த்தம் அப்படின்னு சொன்னாலும் விரோதத்துக்கு பரிகாரம் ஆயிடும் இல்லையா? அதனால இந்த மாதிரியாக சொல்லலாம் அப்படின்னு இன்னொரு சமாதானம். இன்னொரு சமாதானம் சொல்ற, பிரத்யக்ஷம்தான் தப்பு, ஸ்ருதி இங்க பிரபல பிரமாணம். ஏன் அபச்சேத நியாயம்ங்கிறது அங்க வருது. அபச்சேத நியாயம் சொன்னா முதல்ல எது தெரிஞ்சதோ அதுக்கு பிற்பாடு எது தெரிகிறதோ, இதை ரெண்டுல எதை பிரமாணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, பிற்பாடு தெரியக்கூடியது தான் பிரமாணமாக எடுத்துக்கணும். முதல் சொன்னது தப்புன்னு எடுத்துக்கணும். முதல்ல என்ன தெரிஞ்சது? பாம்பா தெரிஞ்சது. அப்புறமா என்ன தெரிஞ்சது? பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சது. எதை எடுத்துப்பேரு? பாம்புன்னு தெரிஞ்சதை எடுத்துக்கிறதா? பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சது அப்புறமா தெரிஞ்சது தான் நம்ம எடுத்துப்போம். முதல்ல ஒன்று சொன்னார் கேட்டுட்டோம், அப்புறம் அப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் இல்லைன்னு. இப்ப எதை நம்ம பிரமாணமா எடுத்துக்கிறது? அப்புறமா சொன்னத்தை தான் எடுத்துக்கணும். இதுதான் அபச்சேத நியாயம்னு சொல்றது. இது ஒரு பெரிய மீமாம்சா நியாயமாக இருக்கு. இந்த விதத்துல பாக்குறதுக்கு அத்வைதம் யாருக்காவது முதல்ல தெரியுமோ? பிரபஞ்சம் தான் முதல்ல தெரியும். பிரபஞ்சம் தெரிஞ்ச பேதம் தான் முன்னாடி தெரியுமே தவிர ஒரு நாள் அத்வைதம் முதல்ல தெரியாது. அத்வைதம்ங்கிறது பின்னாடி இவன் நல்ல விற்பத்தி எல்லாம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நல்ல அதுக்கு வேண்டிய அதிகாரங்களா சம்பாதனம் பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்ருதியால அவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப அப்புறமா வரக்கூடிய அந்த அத்வைத ஞானம் ஸ்ருதி இருக்கே இது வந்து முதல்ல தெரிஞ்சத தப்புன்னு சொல்லி கொடுக்கறது. ஆக இது அவச்சேத ஞானம்னு சொல்றது. இந்த விதத்துல அந்த அபச்சேத நியாயத்தினால அது பாதம் ஏற்படும் அப்படின்னு. சாவகாசம் இரவகாச நியாயம் நான் இதை ஜாஸ்தி இதுக்கு மேல விசாரப்படுத்தல, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே மீமாம்சா நியாயங்கள் ஏகப்பட்டது போட்டு அபச்சேத நியாயம் சாவகாசம் இரவகாச நியாயம் அதுக்கப்புறம் அசம்பவ தோஷம் பிரத்யக்ஷம் நீங்க எப்படி பிரமாணம்னு நம்பலாம், ஆயிரம் இடத்துல பிரத்யக்ஷம் சொல்றது தப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல பிரமாணம் எப்படி சொல்லலாம், ஸ்ருதிங்கிறது அபௌருஷேயம், அந்த பிரமாணத்துல தோஷம் சொல்றதுக்கு நமக்கு இடமே இல்லை, அதனாலதான் அபௌருஷயமா தீர்மானம் பண்ணி வச்சுன்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை சொன்னத்தை நம்பாமல் சம்பாவித தோஷமா இருக்கக்கூடிய பிரத்யக்ஷத்தை நீ எப்படி நம்பலாம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இப்படி பல யுக்திகள் சொல்லி தர்க்க காண்டத்துல பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் இல்லை, இதுல ரெண்டுல ஒண்ணு தப்புன்னு சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் பிரத்யக்ஷத்தை தள்ளி விட்டுருவோம், ஸ்ருதி தான் பிரபலம் பிரபல பிரமாணம் அப்படின்னு பெரிசா நிரூபணம் பண்ணினான். இதுக்கப்புறம் எல்லாம் சரி இந்த ஸ்ருதி பிரம்மஸ்வரூபத்தை இப்படி நிரூபணம் பண்ண வரவே வராது அப்படின்ட்டான். ஏன்னா எனக்கு விதிவாக்கி சொன்னாதான் எனக்கு புரியும்னு விட்டான். ஏதாவது எதேத ஸ்வர்க காமகான்னு சொன்னா எனக்கு போதம் வரும், தத்துவமசின்னு சொன்னா வரவே வராது. சாஸ்திரம் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து வித்யாவாவது இருக்கணும் இல்ல நிஷேதமாவது இருக்கணும், சாப்த போதம் வரத்துக்கே அப்படி இருந்தாதான் முடியும். அதுக்காக பிரம்மம் வேண்டாம்னு நான் சொல்ல வரல, பிரம்ம ஜானமே விதிக்கப்படட்டும். இது மூணாவது காண்டத்தினுடைய விஷயம். இது வாஸ்தவமா இதுக்கு ஏன் இவர் இடம் கொடுக்கும் கண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இது ஒரு விதத்துல பார்த்தா அப்ராமான் வேதாந்தத்துக்கு அப்ராமான்யத்தை கொடுக்கக்கூடியதாகவே தான் இருக்கு இந்த மதம். இது நேரடியா பார்த்தா ஏதோ பிரம்ம நீங்க சொல்ற பிரம்மஸ்வரூபத்தை நானும் ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு உபாசனை பண்ணுங்கிறத மாத்திரம் அதிகமா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றாளே தவிர, இப்படி சொன்னால் அந்த பிரம்மஸ்வரூபம் சித்திக்கவே சித்திக்காது. நிஜமான அந்த பிரம்மஸ்வரூபத்துல வரக்கூடிய அந்த சமன்வயம் பிராமாண்யம் இருக்கே அதுக்கு பங்கம் ஏற்படும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி, அதனால எப்படி சொன்னாலும் தப்புங்கிறார். இதை நிரூபணம் பண்ண சொல்ற ஏவம் நியோக காண்ட ஆரம்பிக்கிறது அவதாரிக்கே பிரத்யக்ஷாதி விரோதா கர்ம விதி விரோதாச்ச ஸ்ருதார்த்த பரிக்கிரகே ஏ மன்யந்தே வேதாந்தானாம் உபசரித்தார்த்தத்துவம். அதாவது வேதாந்தம் சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை அப்படியே எடுத்துருந்தோம்னா இவ்வளவு தோஷங்கள் விரோதங்கள்லாம் வர காரணத்தினாலே அதை ஒரு உபச்சரித்த அர்த்தமாக கவனமாக வச்சுக்கணும்னு யாரு சொல்றார்களோ தத் பிரதிபோதனாய விகிதா பிரயத்தன, அவளுக்கு புரிய வச்சிருக்கிறதுக்காக ஒரு பிரயத்தனம் செஞ்சோம். சம்பிரதி து காரியே ஏவ அர்த்தே வேதஸ்ய பிராமாண்யம் ந பூதரூபே அப்படின்னு யாரு சொல்றாரோ அவளுக்காக இந்த காண்டம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நியோக காண்டம் ஆரம்பிக்கிறது. இங்கே இந்த பிரதிபத்தி விதி விதியை வந்து நல்லா கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார்னா பிரதிபத்தினா என்னது, ஒரு நாலஞ்சு நிகழ்ப்பம் ஒண்ணு தியானம்னே வச்சு கொடுப்போம். தியானத்துல ஏன் விதி வராது, தியானமே விதிக்கலாமே, பிரம்மத்தை வேணாலும் விதிச்சுட்டு போகலாமே, ஏன் விதி வராது அப்படின்லாம் பெரிய விசாரம். பிரதிபத்திங்கிற சப்தத்துக்கு தியானம்ங்கிற அர்த்தத்தை வச்சுட்டு இவர் முதல்ல ரொம்ப விஸ்தாரமா கண்டிச்சிருக்கார். தியான விதியே ஒத்துண்டு ஒரு பட்சம், அப்புறம் தியான விதி வராதுன்னு சித்தாந்தம். இதை பார்க்கறச்ச எனக்கு ஒரு விஷயம் பாமதியில உள்ளது இதைத்தான் அவர் எடுத்திருக்காருங்கிறது தெரியுது. அங்க என்ன பண்ணினார், அதாவது சூத்திர பாஷ்யக்காரர் வந்து பிரதிபத்தி விதி விஷயத்தையா சாஸ்திரேனம் பிரம்ம சமர்ப்பியதே அவ்வளவுதான் எழுதியிருக்கார். இந்த பிரதிபத்தினா என்ன அப்படின்னு கேட்டா வியாக்கியாதாக்கள் பிரதிபத்தி உபாசனா அப்படின்னு எழுதினான். ஏன்னு கேட்டா தியானம்னு வச்சுட்டோம்னா பிரதிபத்திங்கிற சப்தத்துக்கு தியானம்னு அர்த்தம், இங்க தியானம்னு அர்த்தம் வச்சுட்டோம்னா விதி ஒட்டாதே தியானத்துல, நாம தான் தியானம் விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோமே அதனால இப்படி வராது அதனால பிரதிபத்தி சப்தத்துக்கு உபாசனைன்னு அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு யாச்சியாத்தாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்தா அதுதான் நம்ம மனசுல இருக்கு. ஆனால் பாமதிக்காரர் பிரதிபத்திக்கு உபாசனான்னு எழுதலை, அவர் ஞானம்னே வச்சிருந்தார். கல்பதுருக்காரர் உபாசனானே எழுதியிருக்கார், அவர் அப்புறமா வச்சிருந்தார். ஏன்னு கேட்டா அவர் அந்த விதியுடைய ஸ்வரூபத்தையே வித்தியாசமான ஒரு விதத்துல நிரூபணம் பண்றார். விதினா என்ன? இந்த பிரவருத்தியை உண்டு பண்ணக்கூடியதுதான் விதி அப்படிங்கிறது இல்லை. விதிங்கிறது அந்த பிரபாகர மதத்தை அனுசரித்து பார்க்கும்போது இந்த யாகங்கள்லாம் பண்ணினா அதுலேருந்து ஒரு அதிர்ஷ்டம் அபூர்வம் வருது பாருங்க, அதுதான் விதி. இது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? விதின்னு சொன்னா நம்ம பண்ணு அப்படின்னு தூண்டக்கூடியது அப்படின்னு நாம் அர்த்தம் வச்சுட்டு இருப்போம். இவன் விதினா என்னன்னு கேட்டா நீ பிரவருத்தி பண்ணி அனுஷ்டானம் பண்ணினா அதுலேருந்து என்ன ஒரு அபூர்வம் உண்டாகிறதோ பாபம் புண்ணியம்னு சொல்லுங்களேன், அதுதான் விதி சப்தத்துக்கு அர்த்தம்ங்கிறான். இதுதான் அபூர்வம், நியோகா, அதுக்கப்புறம் காரியம் அப்படின்னு மூணு சப்தங்கள் இருக்கு வச்சுட்டு இருக்கான். அவன் ஒரு கதையே சொல்றான், எதேத ஸ்வர்க்காமகா அப்படிங்கிற இடத்துல ஸ்வர்க்கத்தை வேண்டும்னு விரும்புறவனுக்காக ஒரு யாகம் விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னு கேட்டா இந்த யாகம் வந்து ஸ்வர்க்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாத்தானே அவனுக்கு உபயோகப்படும். ஸ்வர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு யாகம் பண்ணின உடனே காணாம போயிடும், விநாசத்தை அடைஞ்சிடும், ஸ்வர்க்கம் வரவே வராது, ஜென்மாந்தரத்துல வரும். ஜென்மாந்தரத்துல வரக்கூடிய ஒரு ஸ்வர்க்கத்துக்கு இன்னைக்கு பண்ணின யாகம் எப்படி காரணமாக முடியும்? அதனால ஸ்வர்க்கத்தை அபேட்சிக்கிறவனுக்கு யாகம் விதிக்கப்படுறதுன்னு சொன்னது தப்பு அப்படின்னு. அப்ப என்ன பண்றது? யாகம் ஸ்வர்க்கத்துக்கு சாதனம் இல்லை அவனுடைய மதத்துல. அப்ப என்ன பண்றதுன்னா இந்த யாகம் பண்ணினத்தினால ஒரு அபூர்வம் வருதுன்னு சொல்றான். இந்த அபூர்வத்துக்காகத்தான் இவன் யாகம் பண்றானே தவிர ஸ்வர்க்கத்துக்காக இல்லை. ரெண்டும் ஒண்ணுதானேன்னு நீங்க கேட்பேன். யாகம் பண்ணியா அதுல இருந்து அபூர்வம் வருது, அந்த அபூர்வத்துல இருந்து அப்புறமா சொர்க்கம் தானே வருவாங்க, அப்படி சொல்லப்படாதா? இவன் அனுஷ்டானம் பண்ணினது எதுக்காகன்னு சொன்னா இந்த அபூர்வம் வரத்துக்காக தானே தவிர விதிக்காக தானே தவிர சொர்க்கத்துக்காக இல்லை. ஆனால் இவன் பாவம் சொர்க்கத்தை ஆசைப்படுறானே அப்படிங்கிறதுக்காக அந்த அபூர்வமானது இவன் மேல கருணைப்பட்டு போனா போறதுன்னு சொல்லி இவனுக்கு வந்து சொர்க்கத்தையும் கொடுக்கும். பிரதானம் சொர்க்க பலம் இல்லை, பிரதானம்ங்கிறது அந்த அபூர்வம் தான், அதாவது முக்கியமானது அதுதான். போனா போறதுன்னு இவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்கிறது. குருவத் ஸ்வர்காதிகம் அப்படி அபூர்வம் காரியமேவனா, அந்த அபூர்வம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படி பார்க்கறதுக்கு அந்த அபூர்வத்தை உண்டு பண்றதுக்கு எது தேவைப்படுமோ சாதனமாகுமோ அதை நாங்கள் விதேயம்னு சொல்லுவோம். விதிங்கிறது அபூர்வம், இந்த அபூர்வம் எதுலேருந்து உண்டாகிறதோ அது விதேயம், விதிக்கு விஷயம்னு சொல்லுவோம். யாகம்ங்கிறது விதேயமா, ஏன்னா யாகம் பண்ணினா தானே அது வரும் அந்த அபூர்வம். அதனால அபூர்வங்கிறது பிரதானம், யாகங்கிறது அதுக்கு விஷயம், அதாவது விதேயம். இதே மாதிரிதான் இங்க இந்த ஞானத்தினாலேயே அபூர்வம் வரும், பிரம்மத்தை தெரிகின்றாலே அந்த ஒரு அபூர்வம் வரும், மோக்ஷ முமுக்ஷுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு அபூர்வம். அந்த அபூர்வத்துக்காக இவன் எதுவும் பண்ணணும்னு இல்லை, தெரிஞ்சுட்டாலே வரும். அப்ப அந்த ஞானம் தான் அந்த அபூர்வத்துக்கு விஷயம், விதேயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால வேதாந்தத்துல அந்த பிரம்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணினது இவன் புரிஞ்சுக்கிறதுக்காக, இவன் புரிஞ்சுட்டதுனால ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். யாகம் பண்ணினா எப்படி ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுமோ அதே மாதிரி இங்கேயும் அந்த ஞானத்தையே அந்த விதிக்கு விஷயம், விதேயம்னு சொல்லிக்கலாம். இங்க ஒன்றும் உபாசனைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பெருசா விசாரம் பண்ணி நீங்க அப்படி சொன்னா இந்த விதி வரவே வராது அப்படின்னு சொல்லி சித்தாந்தி சொல்லிச்சார். அதுக்கப்புறம் சரி உபாசனைன்னு வச்சுப்போமே பிரதிபத்திங்கிற சப்தத்துக்கு அப்படின்னு வச்சுட்டு, அப்படி சொன்னாலும் உபாசனையால வரக்கூடிய மோட்சம் ஒன்று ஸ்திரமாக இருக்க முடியாது. ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி வந்து உங்களுக்கு சதசித்தமா இருக்கக்கூடிய, எப்போதும் நித்திய சித்தமா இருக்கக்கூடிய மோட்சம் கிடைச்சாதான் மோட்சம் நித்தியமா இருக்க முடியுமே தவிர, ஒரு அதிர்ஷ்டத்தினால அது உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் உபயோகப்படாது, அது வந்து நித்தியமாக இருக்க முடியாது. அதனால அதிர்ஷ்டத்துக்கு இங்க வேலையே கிடையாது. அதனால ஞானம் வந்தது அஜ்ஞான நிவர்த்தி, அவ்வளவுதான் சொல்லலாம். அந்த விதிக்கெல்லாம் இங்க உபாசனைக்கெல்லாம் இடமே இல்லைன்னு சொல்லி கண்டித்தார். இதுதான் வந்து நியோக காண்டம்ங்க. இப்ப ஏதன் மத்தியில நான் வந்து நாலாவது காண்டம் உபசம்ஹாரமா இருக்கு, அதை கடைசியில வச்சுக்கிறேன். சில விஷயங்கள் இங்க சொல்லணும். இந்த வாசஸ்பதி எப்படி அங்க எடுத்திருக்காருங்கிறத தெரிவிக்கிறதுக்காகவும், இவர் மண்டலமிஸ்ரர் எந்த விதத்துல சில அதாவது பகவத்பாதாவுடைய பாஷ்யத்தை அவர் பார்த்தாரா இல்லையான்னு அதை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு அந்த புஸ்தகம். பார்க்கலையேன்னு கூட சொல்லலாம் போல இருக்கு. ஒரு ஒரு சங்கபாணி வியாக்கியாதா ஒரே ஒரு இடத்துல இந்த இடத்துல பகவத்பாதாவை சொன்னத்தை கண்டிக்கிறாருன்னு அவதாரிக்கை வச்சுறாரு. அவதாரிக்கை தான் இருக்கே தவிர அது வந்து பகவத்பாதாவை சொன்னதா தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இல்லைங்கிற சொல்ற மாதிரி எனக்கு அங்க தெரியல. நாம கொஞ்சம் அந்த மாதிரி இடங்களை சிலத பார்ப்போம். இந்த ஒரு வித்யாஞ்சா வித்யாஞ்ச எஸ்தத்வேதோ பயம் சக அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்னு ஈசாவாசியத்துல மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை பாஷ்யக்காரர் ஈசாவாசிய உபனிஷத்துல எப்படி வியாக்கியானம் பண்ணினார் அப்படின்னு சொன்னா, இத சமுச்சயபரமா வியாக்கியானம். வித்யா அப்படிங்கிற சப்தத்துக்கு உபாசனைன்னு அர்த்தம், அவித்யாங்கிற சப்தத்துக்கு வேதத்துல விதிக்கப்பட்ட சாஸ்திரியமான கர்மா கர்மானுஷ்டானம்னு அர்த்தம். இதை ரெண்டையும் சேர்த்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவித்யாங்கிற அந்த கர்மானுஷ்டானத்தினால மிருத்யு மிருத்யுங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அசாஸ்திரியமான தவறான கர்மாக்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும், அதுல போகாம அதாவது பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். வித்யா அப்படிங்கிறது உபாசனை. இந்த உபாசனையால அமிர்தம், அமிர்தங்கிறது என்னன்னா ஆபேட்சிகமான அமிர்தத்துவம், முக்கியமான நிஜமான அமிர்தத்துவம் தத்துவஞானத்தினாலதான் வரும், உபாசனையால வராது. அதனால இங்கே தேவதாத்மபாவம், இவன் வந்து தேவதை அமரனா ஆவான், தேவலோகத்துல தேவ தேவதையாக இவன் இருப்பான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார். இது ஈசாவாசிய உபநிடத்துல சொன்ன விஷயம். இதே மந்திரத்தை பாஷ்யக்காரர் ஐத்ரேய உபநிஷத்தை மற்ற இடத்துலையும் எடுத்து சொல்லியிருக்கார். அங்க இதை விட வித்தியாசப்படுத்தி அர்த்தம் பண்ணியிருக்கார். அங்க என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா வித்யாங்கிறதுக்கு தியானம்னே அர்த்தம் பண்ணிட்டார், அவித்யாங்கிற சப்தத்தினாலே கர்மா எடுத்துட்டு இருக்கார், அவித்யாங்கிற கர்மாவாலே மிருத்யுங்கிற சப்தத்துக்கு காமம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். அதாவது நல்ல கர்மாக்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தா ராகாதி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும், அதுக்கப்புறம் சிரவணாதிகள்னால ஞானம் வந்து மோட்சத்தை அடைவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். இங்க என்ன பண்ணினார் இந்த பிரம்மசித்திக்காரர், வேற தினத்தா ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கார். நான் அதை படிச்சுட்டு சொல்றேன். கதம் பேதேனைவ பேத பிரதிசம்ஹரியதே பேத பிரதிபக்ஷத்வா, ஒரு பேதம் இன்னொரு பேதத்தை எப்படி நிவர்த்தி பண்ணும், பேதத்தை சம்ஹாரம் பண்றது எதுன்னு ஒரு கேள்வி. பேதம்னா பாருங்களேன், அவித்யை இந்த அவித்யை எது நிவர்த்தி பண்ணும், வித்யை அப்படின்னு தான் சொல்லுவோம். வித்யாங்கிறது என்ன, பிரம்மஸ்வரூபமா? பிரம்மஸ்வரூபம் இந்த அவித்யை நிவர்த்தி பண்ணக்கூடியதா இருந்தால் பிரம்மத்துல அவித்யே இருக்க முடியாது. அதனால என்ன சொல்லணும், விருத்தி ரூபமான தியானம்னு சொல்லணும். அந்த விருத்தி இருக்கு, அகண்டாகார விருத்தின்னு சொல்றோமே, அந்த விருத்திங்கிறது அவித்யுடைய காரியம், அதுவும் அவித்யில சேர்ந்தது. அப்ப அவித்யில அவித்யாலேயே வந்த அந்த விருத்தியானது அவித்யைய தனக்கு காரணமா இருக்கக்கூடிய அவித்யையை நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி. பதில் சொல்றார், முடியும். அதுக்கு பல திருஷ்டாந்தங்கள் இருக்கு. யதா ரஜதா ரஜகா கதகரஜோ நியாயம்னு சொல்றது, அதுக்கு அந்த ஏதோ ஒரு அந்த சூர்ணத்தை போட்டா தண்ணி முதல்ல கலக்கலா இருக்கு, கலங்கி இருக்குன்னு சொன்னா அதுல என்னெல்லாமோ அழுக்கு இருக்கு, அது ஒரு பிருத்திவியோடைய பாகம் தான் அது, அதுல இந்த கொட்டை கேட்டாங்கொட்டையா அந்த கொட்டையோட சூர்ணத்தை போட்டாச்சுன்னா இது ஒரு சூர்ணம், இது இன்னும் சேர்த்துனா கலக்கும். ஆனா இது என்ன பண்ணோம்னா ஏற்கனவே இருக்கிற அந்த கலங்கி இருக்கக்கூடிய தன்மையை போக வச்சு அடியில தள்ளி வச்சு நீரை ஜலத்தை வந்து தெளிவாக்கு. அப்ப அப்புறமா போட்ட இந்த சூரணம் ஏற்கனவே அதுல கலந்துருக்கிற மண்ணை வந்து போக்குறதோ இல்லையோ, அந்த மாதிரிதான் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா வியக்தம், இதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டான்னு கேட்டா வித்யாஞ்சா வித்யாஞ்சேன்னு ஸ்ருதி பிரமாணங்கிறது, இது எப்படி அதை சொல்றதுங்கிறது அவரை விசேஷமான வியாக்கியானம் பண்ற. வியக்தமேவ பேதாதீத பிரம்மணி சிரவண மனன தியானாபியாசானாம் பேத தரிசன பிரதிபக்ஷத்துவம் அவித்யா அனுபந்தேதி. அவித்யா அவித்யானுபந்தன்னா அவித்தியுடைய காரியமாக இருந்தாலும் இது பேதத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக அமைய முடியும். யதா பய பயோஜரயதி ஸ்வயஞ்ச ஜீரியதி, யதாத விஷம் விஷாந்தரம் ஷமயதி ஸ்வயஞ்ச சாம்யதி. பாமத்தையில இதைத்தான் எடுத்துட்டு இருக்கார். யதோக்தம் வித்யாஞ்சா வித்யாஞ்ச எஸ்தத்வேதோ பயம் சக அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்ணுதே. இதுலேருந்து அந்த அர்த்தம் கிடைக்கல நமக்கு. நமக்கு பழைய சமஸ்காரம் இருக்கிறதுனால இந்த ஸ்ருதியை பார்த்தா இவர் சொன்ன மாதிரி அர்த்தம் கிடைக்கல. அதுக்காக அவர் அர்த்தம் சொல்றார். ஏதது உக்தம் பவதி வித்யா வித்யே த்வே அபி. இங்க சொல்லப்பட்ட வித்யா அவித்யா இது ரெண்டுமே உபாய உபேதபாவா சகிதே சஹ வேத இருக்கு. அவித்யாங்கிறது காரணம், வித்யாங்கிறது அதுக்கு காரியம். ஒன்னு உபாயம், ஒன்னு உபேயம், காரியம் காரணம் அப்படியாக சேர்ந்திருக்கான். அவித்யாமந்தரேன வித்யோதயா அஸ்தி. அவித்யை இல்லாமல் வித்யை வராது. அவித்யுடைய காரியம் இது. அப்படியானால் சாத்தியா தருகி ததாச்ச கிருதகத்வாத் அனித்யத்துவம். அப்ப இந்த வித்யை வந்துட்டு போயிடும் அனித்யமாகும். அவித்யால உண்டாகக்கூடியது உண்டாக்கப்படுறது வித்யின்னு சொன்னா அது ஒன்றும் ஸ்திரமா இருக்க முடியாது. ஆமாம் இருக்க முடியாது. அதாக அவித்யா மிருத்யும் தீர்த்வா ஏஷா அர்த்தம். ந அவித்யா வித்யாயா சாதனம் கிந்து அவித்யா சிரவணாதிலக்ஷணையாபி அவித்யைவ நிவர்த்ததே. இந்த அவித்யால அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அவித்யை நிவர்த்தி ஆகிறதான். மிருத்யுரிதி அவித்யா உச்சதே. அவித்யா மிருத்யும் தீர்த்வா அப்படிங்கிற இடத்துல மிருத்யுங்கிற சப்தத்துக்கு அவித்யான அர்த்தம், அவித்யாங்கிற சப்தத்தினால வித்யாங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். வித்யாரூபமாக பரிணாமத்தை அடைஞ்ச விருத்தி ரூபமான அவித்யை, வித்யின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அவித்யை, இந்த அவித்யை தனக்கு காரணமா இருக்கக்கூடிய அவித்யை நாசம் பண்ணும் மிருத்யுவை. அதுக்கப்புறம் வித்யா அமிர்தமஷ்டமத்தைனா வித்யை வேற அமிர்தத்துவம் வேறங்கிறது கிடையாது. இந்த வித்யா அப்படிங்கிறது ஒரு இத்தம்பாவ லட்சணைய திருத்தியான்னு சொல்லுவார். வித்யாரூபமாக சித்ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அமிர்த ஸ்வரூபத்தை இவன் அனுபவிக்கிறான் இருக்கிறான், அந்த ரூபத்திலே இருக்கிறான். ஸ்வயம் விஜயதே தான். சத்யாம் நிவத்தாயாம் வித்யாரூப உபலக்ஷிதம். வித்யாங்கிறது உபலக்ஷணமா, உபலக்ஷணே திருத்தியான்னு சொல்றது வழக்கு. உபலக்ஷிதம் அமிர்தம் அஸ்வினுதே. இப்ப அவித்யான்னு சொல்லும் போது அந்த திருத்தியை வந்து காரணங்கிறத காண்பிக்கிறது. வித்யான்னு சொல்லும் போது அது மோட்சத்துக்கு காரணத்தை காண்பிக்கல. அந்த ரூபமத்மாக இருக்கக்கூடிய மோட்சத்தை அவன் அடைகிறான். ஸ்வரூபாவஸ்தானம் படிகமணிவ உபாத்தியாசிரய நிபந்தன உபராக தியாகா. ஸ்வரூபாவஸ்தானம்னா என்ன? இந்த ஸ்படிகம் இருக்கு, அந்த உபாதி கூட இருந்ததுனாலே அதனுடைய ஸ்வரூபத்தை ரூபத்தை தான் வாங்கிட்டு ரத்தஸ்படிகானே சவப்பா தெரிஞ்சுட்டு இருந்தது. அந்த உபாதியை விட்டு போச்சு. அப்ப எப்படி இருக்கும்? தன்னுடைய சொந்த ரூபத்துல இருந்துட்டு இருக்கும், சச்சமாக இருக்கும். அதே மாதிரி அவித்யே அவித்யே வந்து அழிச்சுட்டு போயிடுத்து. இப்ப எப்படி இருக்கு பிரம்மா? எப்பவும் போல இருக்கு அப்படின்னு சொல்றேன். அந்தரேன பிரயத்தனாந்தரம் அவித்யை நிவர்த்தி பண்ணிட்டு வித்யை இந்த பிரம்ம அமிர்தத்வத்தை அடையறதுக்கு இன்னும் ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு பிரயத்தனமும் இல்லை. அவித்ய போச்சுன்னா இது அப்படியே இருக்கு. வித்யாஸ்வரூபே அவதிஷ்டதே. இங்கே இந்த வித்யாஞ்சா வித்யாஞ்சருக்கு இந்த ஸ்ருதிக்கு ஒரு புது புதுசா அர்த்தம் பண்ணியிருக்காங்க. இதே அர்த்தம் பாமதீக்காரர் சதுசூத்திரியில சமன்வயாதிகரணம் முடிகிற இடத்துல இந்த ஸ்ருதிக்கு எடுத்துருக்கு. ஆட்சியாரை சொல்லி கொடுக்காத அர்த்தம் பாமதீக்காரர் இந்த அர்த்தத்துல இந்த ஸ்ருதிய உபயோகிச்சிருக்கார். கல்பத்திருக்காரர் இதை விசாரமா இதே அர்த்தத்தை பரிசனை எழுதியிருக்கார். அதனால ஒரு கேள்வியில கேட்கறது, சாமதீகார ரீதியா வித்யாஞ்சா வித்யாஞ்சா இது சொல்றதே கஹா அர்த்தா அப்படின்னு சொன்னா நமக்கு ஞாபகமே வராது முக்காவாசி. ஏன்னா நாம இது படிச்சு இந்த சம்ஸ்காரத்துல இதுல சொல்லிட்டு இருப்போம். ஆனா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது இது மண்டன விசிலை சொன்ன அர்த்தத்தை அவர் எடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இந்த கர்மா வந்து தேவைப்படுறது. கர்மா வேணும், கர்மா இல்லாம தியானம் வராது. ஆனா அதே சமயத்துல நாம தியான கர்ம சமுச்சயத்தை ஒத்துக்கிறது கிடையாது. தியானமும் கர்மாவும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். இவரும் தியானகர்ம சமுச்சயத்தை கண்டிக்கக்கூடியவர் தான். பாஷகாரர் நிறைய இடத்துல இதை தப்புன்னு சொல்லியாச்சு. ஆனால் கர்மாவுக்கு என்ன உபயோகம், ஒரு ஒரு ஏழு விதமான உபயோகம் சொன்னார். யார் இல்லாமல் எப்படி இல்லாமல் சொல்றார், ஒரு நாலஞ்சு கண்டிச்சார் இப்படிலாம் தப்புன்னு, ஆனால் ஒரு மூணு ஏத்துண்டார் இப்படி சொல்லலாம்னு. அப்புறம் அவர் தன்னுடைய மதத்தில் ஒரு உபயோகம் சொல்றார் பாருங்க, வித்தியாசமான உபயோகமாக அது தெரிகிறது. அதுக்கு சூத்திரத்தை வேற பிரமாணமாக காண்பித்து விடார், இதுதான் சூத்திரம்னு. சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணினதும் நம்ம பாஷ்யத்தில் சொன்ன அர்த்தத்தை காட்டிலும் வித்தியாசமான அர்த்தமாக இருக்கு. இது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, இந்த வித்தியை வரத்துக்கு கர்மா தேவையில்லை. ஏன்னு கேட்டா அது பிரமாணத்தினால ஞானம் வரணும், அது சிரவணம் பண்ணணும், இது பண்ணினாத்தான் ஞானம் வரும். கர்மானுஷ்டானம் பண்ணா அதுலேருந்து ஞானம் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நமக்கு சமதமாதிகள் தான் தேவைப்படும், அந்தரங்க சாதனங்கள் தான் தேவைப்படும். அது இருந்தால் ஞானங்கிறது உண்டாகும். அப்ப கர்மா வேண்டாமே, சுத்தமா அந்த சன்னியாசி எல்லா கர்மாவையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய சன்னியாசிக்கு வெறும் சமதமாதிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த சாதனங்கள் சிரவண மனநாதிகள்னால ஞானம் வரதை பார்க்கிறோமே, அப்ப கர்மாவுக்கு இந்த ஞானத்தோட ஒரு சம்பந்தமும் இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். கேட்டான், பதில் சொல்றார், சத்தியம் கர்மா இல்லாம தியானம் வருங்கிறது வாஸ்தவம், ஆனா வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்ற. ததாச்ச ஊர்த்வரேதசாஞ்ச ஆசிரமினாம் வினாபி தைஹி விசுத்த வித்யோதய இஷ்யதே. சுத்த வித்யானம் அந்த பிரம்மசாட்சா்காரம் அந்த சன்னியாதிகளுக்கு வருது வருதுங்கிறத நாம ஏத்துக்கிறோம். கிந்து காலகிருத்தோ விசேஷா சாதன விசேஷாத்தி சா கிப்ரம் கிப்ரத்தரஞ்ச வித்யதே. அந்த ஞானம் வருது இருக்கே, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாதனத்தை பொறுத்து சீக்கிரமாக சீக்கிரத்தரமாக ரொம்ப சீக்கிரமாக வருமா. தது அபாவே திரேண திரதரேண, வெறும் சிரவணம் தான் பண்ணிட்டு இருக்கான், கர்மானுஷ்டானம் இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் ஆகுங்கிற. இது எங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பண்ணின கல்பனை தானே, எங்கேயாவது சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, சர்வாபேக்ஷாத யஜ்ஞாதி ஸ்ருதேர ஸ்வபத் சொல்லியிருக்கு, இது சூத்திரக்காரர் சொல்லியிருக்காரு. இதை பார்த்தா நாம என்ன சொல்லுவோம், ஞானோத்பத்திக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வேணுங்கிறது தான் சொல்லியிருக்கு. ஆனா ஞானோத்பத்திக்கு மற்ற அதிர்ஷ்டங்கள்லாம் எந்த விதத்துல உபயோகப்படும் அப்படின்னு சொன்னா, தூரக்க இருந்துட்டு, அதாவது ஆறாவது உபகாரகம் சமீபத்தியோபகாரகம்னு ரெண்டு விதமா உபகாரம் பண்ணக்கூடிய அங்கங்களை பிரிச்சிருக்கா. இந்த கர்மாக்கள்லாம் தூரத்துல இருந்துட்டு ஞானம் வரத்துக்கு உபயோகப்படக்கூடியது, ஏன்னா சித்தத்தை நல்லா சம்ஸ்காரம் பண்ணி சுத்தப்படுத்தி ஞானம் வரத்துக்கு யோக்கியமாக ஆக்குறது. சமதமாதிகள்லாம் கூடவே இருந்து ஞானத்தை உண்டாக்கி கொடுக்கறது, ஆக அது கிட்ட இருக்கு தூரக்க இருக்குன்னு சொல்லியிருக்கார். இது அஸ்வத்தன்னு சொல்லிருக்கு, அஸ்வத்தை போலன்னு. இது என்ன அஸ்வம் போல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த திருஷ்டாந்தத்துக்கு என்ன விவரணம் பாஷ்யக்கார ரீதியிலன்னு கேட்டா, யோக்கியத்தையை பார்த்து அந்த சாதனத்தை உபயோகப்படுத்தணும். இப்ப மாடு குதிரை ரெண்டும் இருக்குன்னு சொன்னா, ஏறு உழறதுக்கு மாட்டை தான் வந்து எடுத்துப்பா, குதிரையை எடுத்துக்க மாட்டா. அதே மாதிரி ரசத்துல கூட்டணும்னு சொன்னா அதுக்கு குதிரையை வச்சுப்பா. அந்த யோக்கியத்தை இருக்கும் இல்லையோ, அந்த யோகத்தையை வச்சு குதிரையானது ரசச்சரியாயாம் யுஜியது அதுக்கு வரும், மாடுங்கிறது இந்த ஏறு உழறதுக்கெல்லாம் வரும். இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு. அது போல இந்த கர்மானுஷ்டானம் சித்தத்தை சுத்திப்படுத்துறதுக்காக தூரத்துல இருந்து உபயோகப்படும், சமதமாதிகள்லாம் கிட்ட இருந்து உபயோகப்படும், சிரவணாதிகள்லாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணினார். இவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா, ஏசோர்த்தக இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் எழுதுறார், யஜ்ஞேன தானேன இது சிரவணார் கர்மாணி அபேட்சியந்தே வித்யாணாம் அபியாச லப்தாயாம் அப்படி. அந்த சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இந்த அபியாசத்தினாலதான் வித்யை வருதுங்கிறது இவருடைய இது. வெறும் சிரவணத்தினால இல்லை, நிதித்தியாசனம் பண்ணி அப்புறம் தான் சாமதிகாரர் சொல்றாரே அது இவர்கிட்டேன்னு வந்ததுதான், அது இவர்கிட்டேன்னு வந்திருக்கு. அந்த நிதித்தியாசனம் பண்ணினா அப்புறம் சாட்சாத்காரம் வரும்னு அப்படிதான் வரும். அப்படி வரதா இருந்தாலும் கர்மா தேவைப்படுறது, என சீக்கிரமாக வரத்துக்காக அஸ்வபத்துங்கிற திருஷ்டாந்தத்தை சொல்றார். யசா அந்தரேனாபி அஸ்வம் கிராம பிராப்தௌ சித்தியந்தியாம் சைத்ரியாய அக்லேஷாய வா அஸ்வஹா அபேட்சியதே. அஸ்வம் இல்லாமலே நாம வந்து நடந்து கூட அந்த கிராமத்துக்கு போய் சேர முடியும், போய் சேர முடியும். ஆனா குதிரை இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரமா போய் சேரலாம், சிரமப்படாம போய் சேரலாம் அப்படின்னு திருஷ்டாந்தர் வியாக்கியானம் பண்ற. யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது. அதனால அது போல இந்த கர்மானுஷ்டானம் கூட இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா தியானம் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. இததான் சன்னியாசிகளை விட கிரகஸ்தாளுக்கு சீக்கிரம் சித்திக்கும்ங்கிற இதை சொல்றாரு. இவர் கிரகஸ்தரோ இல்லையோ அதனால அப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயம் சொன்னாரு. ஆனா பாமதிக்காரர் இதை எடுத்துக்கல, இந்த விஷயத்துல அவர் அனுசரிக்கல. அப்புறம் ஒண்ணு வருது, இந்த ஜீவன் முக்தின்னு சொல்றோம். ஜீவன் முக்தின்னு சொன்னா இவனுக்கு தத்துவ சாட்சா்காரம் ஏற்பட்டு விடுறது. இது ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த பிராரப்த கர்மாங்கிறது இருக்கு. அது இருக்கிறதுக்காக இருக்கிறதுனாலே அந்த தேகபாரதம் வரை காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இதுக்கு என்ன பிரமாணம் இருக்கான்னு கேட்டா, அதான் தத்தே தாவதே விக்ரம் யாவன் நினைப்பு தான் மோக்ஷே அசதம் பத்தே அப்படின்னு சாந்தோக்கிய சொன்ன இந்த ஸ்ருதியை காண்பித்து வருவார். இவர் சொல்றார், சாந்தோக்கிய ஸ்ருதியானது அத்தனை காலம் விளம்பம் ஆகும்னு சொல்லவே இல்லை. அது ரொம்ப சீக்கிரம்னு சொல்றதா, அது விளம்பத்தை சொல்லலையா. பிராரப்த கர்மா கயமாகறதுக்கு அளவுக்கு இவனுக்கு விளம்பமாகும், லேட் ஆகும்னு அந்த சொல்றதுக்காக வரல அந்த ஸ்ருதி. அந்த ஸ்ருதி அப்படி ஒரே கணத்துல இது இதுக்குள்ள முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த வேகத்தை ரொம்ப சீக்கிரமா நடந்துவிடும், அந்த மோட்சம் கடத்திடும்ங்கிறத சொல்றதுக்காக வருது. நகியம் ஸ்ருதி சிரகாலதா விசிஷ்டம் தேகபாத அவதிம் முக்தேகே ஆக. இதனா ரொம்ப நாள் கழிச்சு எப்போ இந்த தேகம் விழுமோ அப்பதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்ருதி வரலையாம். இந்து க்ஷிப்ரதாம், எப்படி அது எப்படி தெரியறது? இது ஏதோ சத்திய தாவதேவ சிரம் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க வந்து க்ஷிப்ரதாம் சொல்றேன், சிரம்ங்கிறது என்ன அர்த்தம்? தாவதே அப்படி யதா கஷ்டித் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறா. இது பாமதிகார எடுத்துட்டு இருக்க கேபியஸ்தான் பிரதிபாதின் கேபியஸ்தான க்ஷிப்ரம் ரொம்ப சீக்கிரம் அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக பிரவீதி குவச்சித் காரியே தாவதேவ சிரம் நாதக புஞ்சானத்தியச்ச அப்படின்னு குளிச்சுட்டு சாப்பிட்டு உடனே வந்துவிடுவேன் அப்படின்னு சொல்றது தாவதேவ சிரம்னு பிரயோகம் பண்றாங்க. அதாவது ஒரு நிமிஷத்துல குளிச்சுடுவேன், உடனே சாப்பிடுவேன், உடனே வரேன், வேற லேட்டே கிடையாது அப்படின்னு சொல்ற இடத்துல தாவதேவ சிரம் ஸ்நாதக புஞ்சானத்திய அப்படின்னு அவன் பிரயோகம் பண்றான். அதான் ஸ்நாதகான கட்சி, ஸ்நானம் பண்ணனா சாப்பிடணும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தாவதேவ சிரம். அந்நா தாவதேவ இதினவாச்சின் சத்ய சிரம் யாவன்ன விமோக்ஷேன்னு சொன்ன தாவதேவ சிரம் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? சிரமித்தேவ புருவியார் தாவதேவ இது வச்சனா க்ஷைப்ரபரத க்ஷைப்ரியபரதா கம்யதே அத்த க்ஷிப்ரைவ முக்தி ந பிரதீக்ஷணீயமஸ்தி. முக்தி வரதுக்காக ஏதோ காத்துட்டு இருக்கணும், அதுக்காக பிரதீட்சை பண்ணிட்டு இருக்கணும், அப்பதான் அப்புறமா வரும் பிராரப்த கர்மா முடிஞ்சு போன்றிருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஞானம் வரத்துக்கு அஜ்ஞானத்துடைய சம்ஸ்காரங்கள்லாம் ஒத்துந்துருக்கார். அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால இவனுக்கு வந்து பிரதிபாசம் இருந்துட்டே இருக்கு. அந்த விஷயத்த அவர் சொல்றான். அதனால பிரம்மவேதன அனந்தரமே தேக வியோகம் ஆயிடும்னு சொல்லல. பிரம்மஜானம் வந்தா உடனே அவன் தேவம் வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. கிந்து ஆரம்ப காரிய கர்மக்ஷயம் போகேன பிரதீட்சது. போகத்தினால அவனுடைய ஆரம்ப காரியமான கர்மா இருக்கு, அது முடியணும், க்ஷயமாகணுங்கிறது அவசியம் இருக்கு. அவ்வளவுதான் அந்த ஸ்ருதியுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்க இன்னொன்னு சொல்லுவோம். இந்த நாம வந்து ஸ்தித பிரஜனை வந்து ஜீவன் முக்தன் சொல்லியிருக்கோம். அதாவது பாஷக்காரரே ஸ்தித பிரஜனை ஜீவன் முக்தனுடைய லட்சணம்னு சொல்லி அந்த சூத்திரத்துல சொல்லியிருக்கார். அனாரப்த காரியே ஏவத்து பூர்வே ததவதேகேன்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த அதிகரணத்துல ஜீவன் முக்தியை சொல்றார். காரசகர்மா இருக்கிறதுனால ஜீவன் முக்திக்கு பிரமாணமாக இந்த சிதப்பிரத்திய லட்சணம் கீதையில சொல்லியிருக்கே இதை கொண்டு காமிச்சிருக்கார். அதை இவர் கண்டிக்கிறார். கிடையாது, சிதப்பிரஜங்கிற அர்த்தம் அந்த அந்த அர்த்தத்துல கிடையாது. அங்க எதுக்காக வந்திருக்குங்கிறத சொல்றேன். தொடர்ந்து சிதப்பிரஜ நனு தத்வஜான அனந்தரத்வா தேகபாதஸ்ய ஸ்திதப்ரஜ்ஞலக்ஷணாபிதானம் நயுஜ்யதே, ஸ்திதப்ரஜ்ஞஸ்ய கா பாஷா இத்யாதி. தத்வஜானம் வந்தவுடனேயே மோட்சம் அப்படின்னு, அடுத்த க்ஷணம் மோட்சம் தானே அப்படி சொன்னால் ஸ்திதப்ரஜ்ஞஸ்ய கா பாஷாலாம் வராது அப்படின்னா, உச்சதே ஸ்திதப்ரஜ்ஞஸ்தாவது ந விகலித நிகிலா வித்யா சித்தா. ஸ்திதப்ரஜ்ஞனுக்கு அவித்யங்கிறது முழுக்க நிவர்த்தியாகி அவர் சித்தன் ஆகலை, முக்தன் ஆகலை, இங்கு சாதக ஏவ அவஸ்தா விசேஷம் பிராப்தா சார். அவன் இன்னும் சாதக நிலையில தான் இருந்துட்டு இருக்கான். கொஞ்சம் ஏற்கனவே இருந்த நிலையை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் உத்கிருஷ்டமாக போயிட்டான். அவன் தான் வந்து ஸ்தித பிரஜன். அதனால அவனுக்கு அவித்யை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இங்கே சொன்னார். அது சொல்லிட்டு அப்புறம் சொல்ற சச்சாயம் ஈதிருஷா ஸ்தித பிரஜ்னோ வர்ணிதா வீத காமகா ஆத்மரூப சந்துஷ்டா. அந்த ஸ்திதப்ரஜ்ஞனை சொல்லிட்டு வரும்போது அவனுக்கு பாக்கிய விஷயங்கள்ல ஆசை இருக்காது, அவனுக்கு வீத ராக பயக்ரோதா துவேஷம் வராது, அதெல்லாம் சொல்லிட்டு வருது இல்லையா. இதெல்லாம் அந்த சாதகனுக்கு உபயோகப்படக்கூடிய சாதனமாக எடுத்துட்டார். இது நேர் பாஷ்யத்துக்கு விருத்தம். ஆத்மரூப சந்துஷ்டா துக்கேஷு சாயாமாத்திர ரூபேஷு தத்துவ தரிசனாத் அபிநிவேசா கிருத்ரிமேத்யைவ வியாக்ராதிபியா அனுத்விக்னமனாஹ. யானம் வராமல் இவன் வந்து துக்கம் வரும்போது எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், கஷ்டப்படாமல் இருக்க முடியும்னு கேட்டால், அதெல்லாம் அந்த தியானத்தில் உள்ள அபிநிவேசத்தினால சித்திக்குமா. அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் கொடுக்காருன்னா, அவன் நிஜமான புலியை பார்த்தோம்னா நம்ம பயந்து போடுவோம், ஆனால் அந்த புலி பொம்மை தான் அப்படின்னு நம்ம தீர்மானமாக தெரிஞ்சிருந்தோம்னா அப்புறம் பயப்பட மாட்டோம் இல்லையா, கிருத்திரிமமான வியாக்கிரத்தை பார்த்து. அதை போல இவனுக்கு தத்துவ தரிசனத்தில் அபிநிவேசம் இருக்கு. இதெல்லாம் வந்து போய் தானே, இதுக்கு போய் நாம் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறானா. சுகேஷு கிருத்திரிம ரமணீயேஷு விகத ஸ்பிருகா, அங்க சொன்ன அந்த அனுவிக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருகா, இது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டார். அதுல அவித்வான் இருக்கானே, கொஞ்சம் கூட தியானம் வராதவன், அவன் தான் அதை பார்த்து ஏமாந்துருவான். பொய்ய பார்த்து கூட அவன் நன்னாவே ஏமாந்துருவான். மிருத்தாரூரத்திலே ஸ்திரியாது விஷயே காயாமாத்திர தரிசனம் அபிவேச விகலம். யார் அவித்வானுக்கு, அவன் வந்து நிஜமான ஸ்திரியை பார்க்கணுங்கிறது கூட இல்லை, மிருத்தாருமயமான அந்த ஸ்திரியாதிகளை பார்த்தாலே மயமாந்து போடுவான். அப்படி இல்லை வித்வானுக்கு, விதுஷா க்ஷீணகர்மா வித்யஸ்ய தத் சம்ஸ்கார மாத்திரா தரிசனம் பவதி. ஆனால் அதனால இவன் வந்து ஏமாற மாட்டான், அது பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு பேசாமல் இருப்பான். ததாச்ச இதுக்கு வந்து ஸ்ருதி பிரமாணம், தத் யசா அகிநிர்வயனி வல்மீகே மிருதா பிரத்யஸ்தா சங்கீத ஏவமேவ இடம் சரீரம் சேதே அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த ஸ்ருதி வந்து இவனுடைய சரீரம் வேலை செய்யாது வெறுந்த கிடக்கு அப்படின்னு அர்த்தத்தை சொல்லலையாம், சரீரத்தில் அவனுக்கு ஆஸ்தை இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறான். விதுஷா சரீரே அனாஸ்தாந்தரிசையதி, தன்னுடைய சரீரம் இல்லை, எல்லா சரீரத்தையும் எல்லா விஷயத்தையும். எதா மூலகாரண துல்லியஃபல சம்ஸ்காரா கம்பாதிவதேவ, சம்ஸ்காரத்துக்கு எது காரணமாக இருந்ததோ அந்த அனுபவம் எந்த ஃபலத்தை உண்டு பண்ணுமோ அதே ஃபலத்தை சம்ஸ்காரம் உண்டு பண்ணுமா. சர்ப்பத்தை பார்க்கும்போது பயம் வந்தது, அந்த சம்ஸ்காரம் அனுபவிச்சுன்னா அப்பவும் அது பயத்தையே உண்டு பண்ணும். அதை போல அவித்யா சம்ஸ்கார அனுபவத்தியால் அப்படியே தெரியறதே தவிர அதுக்காக ஏமாந்து போக மாட்டான். அதுவும் என்ன சிறகால அனுபவத்தி, ரொம்ப நாள் அந்த சம்ஸ்காரம் நின்றுட்டே இருந்துவிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் போகாத அந்த சம்ஸ்காரம் சீக்கிரமாகவே தீர்ந்து கொள்ளும். அல்பகாலஸ்தாயித்வாத் சம்ஸ்காரத்திய தத்வதேவ ந தன் நிவர்த்தையை ஹேத்துவந்தரம் அபேட்சிட்டே. இது ஒன்று விசேஷம், சம்ஸ்காரம் எப்படி போகணும்னா தானாகவே விட்டு போடும். சம்ஸ்காரத்தை போக்குறதுக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் போல இருக்குன்னு இல்லை, இதெல்லாம் இவள் பண்ணணும்னு வச்சுருக்கா. அந்த நிதித்தியாசனம் பண்ணால் தான் விபரீத சம்ஸ்காரங்கள்லாம் போகும், இவர் அதெல்லாம் வேண்டாம். ஆனால் நிதித்தியாசனம் பண்ணணும், தியானம் வருது, அது ஒரு பெரிய விஷயம் அவர் சொல்லியிருக்கார். சிரவணம் வந்தாலே தியானம் வந்து விடுறது அவளுக்கு, ஆனால் விபரீதமான சம்ஸ்காரங்கள்லாம் போகிறதுக்கு மனநம் நிதித்தியாசனங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு விவரண பட்சத்தில், இவர் பட்சத்தில் சிரவணம் பண்ணால் வராது, அப்புறம் தியானம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணினதுக்கப்புறம் தான் சாட்சாத்காரம் வரும். சாட்சாத்காரம் வந்ததுக்கு அப்புறம் கூட சம்ஸ்காரம் இருக்குது, சம்ஸ்காரம் போகிறதுக்காக ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, தானாகவே போயிடும்னு சார். கொஞ்ச நாள் இருக்கும், தானாக போயிடும். தத்துவ தரிசனாலேவ கிரமேண தத்யாபி நிவர்த்தேகே ஸ்வயமேவ வா அப்படின்னு சொன்னார். சாகேயம் அவஸ்தா ஜீவன் முக்தி ரீதி ஜீயதே, இந்த மாதிரி இருக்கிற அந்த சம்ஸ்காரத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை ஜீவன் முக்தின்னு சொல்கிறாளே தவிர இது ஒன்றும் முக்தி இல்லைன்னு இவருடைய அபிப்பிராயம். இது ஒன்றாச்சா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சாமியம் மாத்திரம் சொல்கிறேன். இங்கே பார்த்தேன்னா பாமதி ஞாபகம் வரும், அபேதோபாதானா பேதகல்பனான்னு வரும் பாமதியில், அப்படியே இங்கே போட்டார். என்ன பேதமுபாதாய அபேத கல்பனா குதா ஆபேட்சிக்கோசி பேதாக அந்நிய மனபேட்சை சக்கியத்தையே கிரகிக்கும். அதனால அபேதத்தை எடுத்துட்டு பேதத்தை கல்பனைன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதாவது ஸ்ருதியில சொல்லப்பட்ட அபேதம் வந்து பாரமார்த்திகம், நம்ம பிரத்யக்ஷத்துல பார்க்கக்கூடிய அந்த பேதங்கிறது அது வியாபகாரிகம், அது வந்து கல்பிக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் ஒண்ணு, அபியாசேகி பூயத்துவம் அர்த்தத்தை பவதி யதா அகோதர்ஷன்யா அகோதர்ஷன்யா இது நன் நியூனத்துவம் அப்படி தூரத ஏவ உபஜலிதத்துவம் ராகேவ உபஜலிதத்துவம்னு பாமதியில இருக்கு. இந்த வாக்கியத்தை பார்த்தா இவர் எங்கேயிருந்து எடுத்தாருங்கிறது நல்லா தெரியுது. பிரம்ம வித்தியிலேருந்து இங்க வந்திருக்கு. அப்புறம் அபச்சேத நியாயம் சொல்லிட்டு வர இடத்துல ந ஆம்நாயஸ்ய பிரத்யக்ஷாதீனாஞ்ச ஏக வாக்கிய பாவகா பரஸ்பர அனபேட்சோகி உபயத்திர புத்துத்பாதா தத்திர பரபலீயத்துவம் நியாயம் யசோக்தம் பூர்வாத் பரபலீயத்துவம் தத்திர நாம பிரதீயதாம் அந்யோன்ய நிரபேட்சானாம் எத்திர ஜன்ம தியாம் பவே எத்திரது ஏகவாக்கியதையா சம்பூயகாரித்வம் தத்திர அனுபஜாத விரோதிதையா ஸ்வரசவருத்தியா முக்கே ஸ்திதே பிரதமயா விருத்தியா தவேகவாக்கியத்துவம் பிரதிபத்துவம் அசக்னுவந்தி பரபதானி த்விதீயையா விருத்தியா பூர்வாபேட்சிதமர்த்தம் சமர்ப்பயந்தி ஏகவாக்கியதா சாமர்த்தியா இது முக்கபலீயத்துவம். எங்க அந்த ஏகவாக்கியத்தை இருக்குமோ முன்னாடி ஒரு அர்த்தத்தை கொடுத்தாச்சுன்னா அதுக்கு விபரீதமா இன்னொரு அர்த்தத்தை சொல்லிட்டு அது அதோட சேர்ந்து போகாதான், ஏக வாக்கியம் ஆகாது. அதுக்காக ரெண்டா பின்னாடி வரக்கூடிய அர்த்தத்துக்கு முன்னாடி சொன்ன அர்த்தத்துக்கு தந்தா போல இன்னொரு அர்த்தம் வச்சுட்டு சேர்த்து விட்டுக்கணும். முன்னுக்கும் பின்னுக்கும் சம்பந்தமே இல்லை, அது வேற அர்த்தத்தை சொல்றது வேற அர்த்தத்தை சொல்றதுன்னு சொன்னா பின்னாடி வந்ததுதான் பிரபலம். அங்க அபச்சேத நியாயம் அப்படிங்கிற இந்த நியாயத்தை சொல்ற இது பாமத்தியில எல்லாம் ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த பல விஷயங்கள் இதை பார்க்கும்போது பிரம்மவித்தி வந்து பாமதிக்கு ஒரு மூல கிரந்தம்னு சொல்லலாம். முக்காவாசி அவர் வந்து அதுலேருந்து தான் எடுத்திருக்கார். அந்த இதை தவிர கூட நிறைய பார்த்தேன், அந்த சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இதனுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கக்கூடிய பாமதி இருக்கு பாருங்க, இது அப்படியே எங்கள் பிரம்மசித்தியில் இருக்கு. இதுதான் சிரவணம் மனநம்னு, ஆனால் விவரண பக்கம் வேற தான் இருக்கு. ஆக சூத்திரத்துக்கு ஸ்ருதிக்கு பகவத்கீதைக்கும் வேற மாதிரியாக அர்த்தம் சொல்லியிருக்கார் இந்த மண்டன விசரர். இந்த வார்த்தைங்களுக்குன்னா அவர் வந்து வேற விதமாக அர்த்தம் சொல்றத பார்க்கறதுக்கு இவர் வந்து நம்ம பாஷ்யத்தை பார்த்துருக்க மாட்டார்னு தெரியறது இருக்கலாம். ஏன்னா அவர் அப்புறம் இந்த பாஷ்யத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தர்ப்பம் இல்லையே, கதையை பார்க்கறது கூட இவர் இருக்கலாம் இருக்கலாம். அதனால இப்படி இருக்கிறது இருக்கு. ஆனா ஒண்ணு, பிரம்ம சித்தியில நிரூபணம் பண்றதுக்கு எதுக்காக வந்ததுங்கிறத அவர் கடைசி இருக்கிற ஸ்லோகத்துல சொல்றார். இது வந்து நாலாவது சித்தி காண்டம். சித்தி காண்டத்துல ஒரு பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷத்தினுடைய சமாதானம். நனு அன்பித பதார்த்தத்வாத் வாக்கியார்த்தஸ்ய பதார்த்ததாம் அப்பிராப்திய நத்யாத் வாக்கியார்த்தக பதார்த்தத்வே அன்யமானகா. இது பூர்வபக்ஷம். வாக்கியார்த்தமாகனா அது ஒரு பதார்த்தமாக இருந்தால்தான் முடியும். ஏன்னா பதார்த்தங்கள் தான் பரஸ்பரம் அன்வயத்தை சேர்த்து மொத்தமாக வாக்கியார்த்தமாக நமக்கு தெரிகிறது. பிரம்மங்கிறது அப்படி இல்லையே, பதார்த்தமே இல்லையே. அது பதார்த்தம் இல்லாம அந்த வாக்கியத்துக்கு அர்த்தமாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி. சரி, அதையும் ஒரு பிரம்மங்கிற சப்தத்துக்கு பதார்த்தமாக வச்சு விடுவோமே அப்படின்னு கேட்டால் அப்போ அது வெறும் சாஸ்திரகம்யமாக இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த பதத்துக்கு அர்த்தம் முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். வாக்கியத்தில் அந்த பதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதத்து இந்த அர்த்தம்னு சக்தி கிரகங்கிறது முன்னாடி வந்திருக்கணும். சக்தி கிரகமும் இந்த வாக்கியத்திலேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ வேற ஒரு பிரமாணத்தினால பிரம்மத்தையும் பார்த்து அந்த பிரம்மத்துக்கு இந்த சப்தம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த பிரம்மம் தான் இந்த சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேத வாக்கியம் வந்து பிரம்மத்தை தெரிவிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ பிரம்மத்தை ஒரு பதத்துக்கு அர்த்தம்னு சொல்லிட்டோம்னா அப்ப என்ன ஆகும்? பிரம்மங்கிறது வெறும் இந்த வேத வாக்கியத்தினால மாத்திரம் தெரிஞ்சிடக்கூடிய விஷயம் இல்லை, இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான், வேற ஒரு பிரமாணத்துக்கு விஷயம்னு ஆயுதமேன்னு ஒரு ஆட்சேபம் வந்தது. அந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்லும்போது இவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னா, அப்படி இல்லை, நம்ம பிரம்மம் வந்து ரொம்ப அப்பிரசித்தமான விஷயம் இல்லை, இது பல வஸ்துவோடு சேர்ந்து தெரிகின்ற பதார்த்தமாக ஆகும். ஆனா அதுல விவேகம் பண்ணி நேத்தி நேத்தின்னு விவேகம் பண்ணும்போது எந்த ஸ்வரூபம் இருக்கோ அது எனக்கு வாக்கியார்த்தமாக ஆகிறது, அது வெறும் பதார்த்தம் ஆகாது, அது வாக்கியார்த்தமாகத்தான் ஆகும் அப்படிங்கிறத அடிச்சு நல்லா தீர்மானம் பண்ணி கொடுத்தார். அப்புறம் கடைசியில பிரம்மத்தி தீயுடைய லட்சியத்தை எடுத்து சொல்றார், ஏஷா வேதாந்த தத்துவ பிரவிக்கய சதுர பிரஸ்புரம் நியாய தேஜாக. ஏஷா பிரம்ம சித்தியில அன்வைக்கிறது, மார்க்கம் முக்தேகே நிருந்தன் நிபிடமபி தமஹா அநாதி நிர்தாரயந்தி சத்ய பிரக்ஷாலயந்தி கனமபி ஜகதாம் தீர்த்த துஷ்தர்க்க பங்கம் வியாக்ஷாத் உத்காத விஸ்வா சிவ நிரதிசய ஸ்ரேயசே பிரம்ம சித்தி. ஏஷா பிரம்ம சித்தி சிவ நிரதிசய ஸ்ரேயசே பூயா. பூயாங்கிறது சேர்த்துக்க வேண்டியது. இந்த பிரம்ம சித்தியானது சிவமாக மங்களமாக நிரதிசயமான எதற்காட்டிலும் இது மேல இன்னொரு ஸ்ரேயஸ் இருக்க முடியாதோ அப்பேற்பட்ட ஸ்ரேயஸுக்காக அதை பலமாக கொடுக்கறதாக அமையட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இது. இது இந்த ஸ்ரேயத்தை கொடுக்கறதுக்கு இது கொடுக்குங்கிறது இல்லை, ஸ்ரேயசம் நம்ம கிட்ட சுவசித்தமா இருக்கு. இது செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொன்னா அநாதிதமோ நிர்தாரயந்தி. அநாதிதமகாங்கிறது அவித்யை, அந்த அவித்யை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியது, பலந்து நாசம் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதை நாசம் பண்றதுக்கு முன்னாடி வேற சில விஷயங்கள் பிரதிபந்தகமா இருக்கு. மோட்சத்துக்கு பிரதிபந்தகமாக அவித்ய மாத்திரம் இல்லை, சில துஸ்தர்க்கங்கள்லாம் இருக்கு. அஸ்மதியாச கேட்டுட்டு அப்படின்னு பாஷ்யக்காரர் வந்து இவாளே பிரதிபந்தம் பண்றா தியானம் வரத்துக்கு, அந்த பிரதிபந்தத்தெல்லாம் அவளுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் சாரீரகம் சாஸ்திரம் ஆரம்பிச்சோம்னு பாஷ்யக்காரர் தஹராதிகரணத்தில் சொன்னார். அந்த மாதிரி பல துஸ்தர்க்கங்கிற பேரு வந்து தீர்த்தத்தை கலக்கடிச்சு நல்லா கலங்கும்படியா பண்ணி வச்சிருக்கு. கணம் அது ரொம்ப பயங்கரமாக திருடமாக இருந்தால் கூட அத்தனையும் இதை வந்து நிராகம் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த பிரம்மசித்தியானது. வியாக்ஷாதா எப்போ ஏஷா பிரம்மசித்தி வியாக்ஷாதா, வியாக்ஷாதானா படித்து புரிஞ்சுட்டு வி பட்டம் ஆக்ஷாதா சொல்லப்பட்டது. அப்படி புரிஞ்சுட்டாக்க இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணும், துஸ்தர்க்கங்கள் எல்லாம் போக்கும், அவித்தியை நிவர்த்தி பண்ணும், சிவ நிஸ்ரேயஸ் நிரதிசய ஸ்ரேயஸ்ல நம்மளை நிறுத்தி வைக்கும். உத்காத விஸ்வா, உத்காத விஸ்வாங்கிறது விஸ்வத்தை இல்லாம பண்ணிடு. உபாதானங்கிறத அவித்திய போச்சுன்னு சொன்னா அப்புறம் அதனுடைய காரியங்கிறது இருக்குமோ? இருக்காது. அதனால பிரபஞ்சம் இல்லாத சுத்த நிஸ்ரேயசம் இந்த பிரம்மசித்திக்கு பலம் அப்படின்னு சொன்னார். இதை துஸ்தர்க்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தர்க்கத்தை தர்க்கத்தினால தான் அடிக்கும்படியா இருக்கு, அதுக்காக வேற தர்க்கத்தை கொடுத்தாராம், வேற பிரகாசமான தர்க்கத்தை கொடுத்துருக்கார். என்ன மாதிரி தர்க்கம்னா வேதாந்த தத்துவ பிரவிஜய சதுர பிரசுரன் நியாய தேஜா. வேதாந்த தத்துவத்தை பிரவிஜயம், பிரவிஜயன்னா தேடுதல், நன்னா தேடி இருக்கார் வேதாந்தத்துல தத்துவத்தை நன்னையா நன்னா தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உள்ள சதுர, அவ்வளவு பட்டுவான இந்த சதுர சதுரமான நியாயங்கள், பல நியாயங்கள் இதை தன்னா தீர்மானம் பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டிய திருடமான நியாயங்கள், அது குறிக்கக்கூடிய அந்த பிரகாசமான தர்க்கங்கள் மூலமாக இந்த பிரம்மசித்தியானது அந்த துஷ்தர்க்கங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவித்யா இந்த அதி நிபிடம் மோட்சத்தை மோட்சத்துக்கு பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய அவ்வளவு நிபிடமான அனாதிகாலமாக வந்திருக்கக்கூடிய அவ்வளவு இருட்டையும் இதை வந்து போக்கி அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி சிவ நிச்சயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணார். இதுதான் இந்த பிரம்மசித்தியுடைய ஸ்வரூபம். ஒரு அபூர்வமான கிரந்தம் பிரம்மசித்தி எப்படி இருந்திருக்குங்கிறத கிளாஸ்ல எடுத்துக்காங்க. இந்த புத்தகம் அவுட் ஆஃப் பிரிண்ட். இப்ப வந்து சுப்பிரமணிய சாஸ்திரியும் அந்த குப்புசாமி சாஸ்திரியும் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம நாலு சித்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விவரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கிளாஸ் ரொம்ப எடுத்து சத்தத்தோட இம்பார்ட்டன்ஸும் அதை எப்படி காமெடிக்காரர் எப்படி அதை ஒரிஜினலா திங்க் பண்ணி அவர் என்ன ரூட்ல போயிருக்காருனும் மகாபாரத நிரூபணம் எழுதி சத்தம் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு பிரதிநிதி கிரந்த மாதிரி இது இருந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. தி கிரேட்டஸ்ட் ட்ரிபியூட் கன் பே டு சங்கரா ஸ்டேடியோ கிரந்தா லைக் திஸ் இன் எ பிளேஸ் லைக் சங்கர குருகுலம். அதுதான் நான் சொல்ல தோன்றது. இது அவருக்கு தேடியோருக்கு ரொம்ப மகா திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி நான் பொறுத்து பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு நிமிஷத்துல அவர் சம்பாதனை பண்ணுறேன். நேற்று பண்ண மாதிரி சிஷ்யாலும் சேர்ந்து கொடுத்ததையும் எனக்கு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மதயவாசர் ராஜகோபாலும் சேர்த்து இதை கொடுத்துருக்கோம். மகான்